వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది గురుభ్యస్తద్గురుభ్యశ్చ నమో వాక్మధీమహే వృణీమహే చతత్రాద్యో దంపతీ జగతాంపతి వందే బృందావనచరం వల్లవీజనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం యం ప్రవ్రజంతమనుపేతమపేతకృత్యం ద్వైపాయనో విరహతాతరాజుగామ పుత్రేతి తన్మయతయా తర్వోభినేదు తమ్ సర్వభూతహృదయం మునిమానతోస్మి నారాయణం నమస్కృత్య నరం చైవ నరోత్తమం దేవీం సరస్వతీం వ్యాసం తదోజయముదీరయేత్ కృష్ణాయ వాసుదేవాయ దేవకీ నందనాయ చ నందగోపకుమారాయ గోవిందాయ నమో నమః. ఉత్తమమత్తరమమిత్తదోరిషిట్టణువినుత్తఘనయాల్ అత్తిరళరక్కన్ముడి పత్తుమురు కొత్తన ఉదిర్తతిరళోన్ మత్తురు మిగుత్తతయిర్ మొయ్త వెణై మొయ్తదును మత్త నిడమా అత్తిగిరి పత్తర్ వినై తొత్తర వరుక్కుమణి అత్తిగిరియే. లోకத்துல சகல வஸ்துக்குளையும் உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் பகவான் சீமன் நாராயணன் வியாபிச்சிருக்கான். இதே வேதம் சொல்லும்போது அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா அப்படின்னு நாராயண நாமத்தை சொல்லியே சொல்றது. அந்த பிரவிஷ்ட அஸ்தாதனாகும் சர்வா ஆத்மா அப்படின்னு எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கான்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. அந்தர்வியாப்தி அப்படின்னு ஒண்ணு, பகிர்வியாப்தி அப்படின்னு ஒண்ணு. எல்லா வஸ்துக்குள்ளையும் உள்ளுக்குள்ள இருக்கான் அப்படிங்கிறது அந்தர்வியாப்தி. வெளியிலையும் பகவான தவிர வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிறது பகிர் வியாப்தி. இது எப்படி உள்ள இருக்கிற வஸ்து எப்படி வெளியில இருக்கும், வெளியில இருக்கிற வஸ்து எப்படி உள்ள இருக்கும் அப்படின்னு கேட்டா, உள்ள இருந்தா உள்ளதானே இருக்கும், அது வெளியில இருக்காதே அப்படின்னா, அதுக்கு ரெண்டு மூணு உதாரணங்கள் பாகவதத்துல கொடுத்துருக்கா. மீன் இருக்கு இல்லையா, அது வந்து ஜலத்துக்குள்ள மீன் இருக்கும், மீனுக்குள்ளேயும் ஜலம் இருக்கும், ரெண்டும் இருக்கும். மீனுக்கு உள்ளேயும் வெளியிலையும் ஜலம் தவிர வேற இருக்காது. ஜலத்தை விட்டு வெளியில எடுத்துட்டா அப்புறம் மீன் கிடையாது. அதனால எப்படி மீனுக்கு உள்ளேயும் வெளியிலையும் ஜலமே இருக்கும், எப்படி பிராணிகளான நமக்கெல்லாம் சரீரத்தோட உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் வாயு மாத்திரமே இருக்கும், எப்படி மற்ற அச்சேதன வஸ்துக்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் ஆகாசம் இருக்கு அப்படின்னு சொல்றோமோ, ஒரு பானைன்னு ஒன்று எடுத்துனோம்னா பாலைக்கு உள்ளுக்குள்ளேயும் ஆகாசம் இருக்கு, வெளியிலையும் ஆகாசம் இருக்கு. உள்ள ஆகாசம் இருக்கவே தான் அது பானை, இல்லாட்டா ஜலம் கொண்டு வர முடியாது. வெளியில ஆகாசம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அதனால ஒரு வஸ்துவே உள்ளேயும் இருக்கலாம் வெளியிலையும் இருக்கலாம். ஆனா வெளியில பகவான் உள்ளுக்குள்ள இருக்கான் அப்படின்னும் போது ஒரு ஆகாசம் இருக்கிற மாதிரியோ, இல்ல அந்த ஜலம் இருக்கிற மாதிரியோ, இல்ல இந்த பிராணவாயு இருக்கா மாதிரியோ அப்படி மாத்திரம் இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. பின்ன என்னன்னு கேட்டா, அவன் உள்ளுக்குள்ள ஞானஸ்வரூபத்தோட ஞானஸ்வரூபமும் பகவான் இருக்கான். ஆகாசம் ஞானஸ்வரூபமா இருக்காது, பகவான் ஞானஸ்வரூபமா இருக்கான். ஆகாசமானது நியமனம் பண்ணக்கூடியதா இருக்காது, பகவான் வந்து நியமனம் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கா. ஆகாசங்கிறது ஆனந்த சுரூபமா இருக்காது, ஆனா பகவான்கிறவன் ஆனந்த சுரூபமாக இருந்திருக்கா உள்ளுக்குள்ள இருந்து. அதனால்தான் அந்த பிரவிஷ்ட சாஸ்தா அப்படின்னு வேதம், உள்ள இருக்கான்னு மாத்திரம் இல்ல, சாஸ்தாவாக உள்ள இருக்கான், நியமனம் பண்றவனாக உள்ள இருக்கான். ஒரு சைத்தன்யத்தோடு கூட பகவான் உள்ள இருந்திருக்கான். அது மாத்திரமில்ல, அவனை புரிஞ்சிக்கும் போது அவனே ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாது அப்படின்னு தானே கடைசி சொல்ற. ஒண்ணுவனா சொல்லிட்டு வந்து கடைசியில ஆனந்தோ பிரம்ம அப்படின்னு சொல்றபடினால, அந்த பகவான் உள்ள இருக்கிற பகவான் ஆனந்த சுரூபன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கும் போது நமக்கு பரம போகியமாக பகவான் இருக்கா. ஆனந்தம்னா அனுகூலமானவன் அப்படின்னு அர்த்தம். நமக்கு எல்லாமே பிரதிகூலமா இருக்கும் போது நம்ம அனுபவிக்கிற வஸ்துக்கள் எல்லாமே ஏதோ அனுகூலமா கொஞ்ச சமயம் தோறினா கூட மற்ற சமயங்கள்ல அது பிரதிகூலமா இருக்கு. அப்படி இல்லாமல் எப்பவுமே சுதசித்தமாகவே நிறத்திசெய்யமான ஒரு ஆணுகூல்யம் பகவானுக்கு இருக்கு அப்படிங்கிறபடினால, அந்த பகவானுடைய அந்தரியாமித்துவங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இதெல்லாம் சொல்லலாமே தவிர இதெல்லாம் உதாரணமாக உண்மையில ஏதோ புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றா. தத்துவம் என்னன்னு கேட்டா, உள்ளேயும் பகவான் இருந்துட்டு நியமனம் பண்ணிட்டு இருக்கான், அவன் இல்லாட்டா நம்மளால ஒண்ணும் நடக்காது. வெளியிலையும் பகவான் இருந்துட்டு இருக்கான், அது இல்லாட்டாலும் நமக்கு ஒன்றும் நடக்காது. அதனால வேதம் இதை கொண்டாடுறோம். இவனை விபு அப்படின்னு வியாபி அப்படின்னு சொன்னதும் இந்த அர்த்தத்துல, இதுல உள்ள பகவான் இருக்கான் அப்படிங்கறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ஸ்ரீ நிருசிம்ஹ அவதாரம். எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் பகவான் இருந்து இருக்கான் அப்படின்னா நிருசிம்ஹ அவதாரத்தில் காமிக்கிறார் பெருமாள். ஏன்னா கிரண்யகசிபு வீட்டு தூண்டுக்குள்ள கூட இருக்கான் அப்படின்னு நாப்படமாத்து தூண்ல இருக்க மாட்டானா? கிரண்யகசிபு வீட்டு அவன் ரொம்ப மோசமானவன், பகவத் தேசியா இருக்கிறவன், அவன் வீட்டு தீனுக்குள்ளேயும் பகவான் இருக்காங்க. அப்ப எல்லாராத்துக்குள்ளேயும் இருந்துட்டு இருக்காங்க. தூண்ல மாத்திரம் இல்ல, எல்லா வஸ்துக்குள்ளயும் இருந்திருக்காங்க. அதான் சுவாமி சாதிக்கிறார், ஸ்தம்பைக வஜ்ஜம் அதுனாபி கரீசமுனம் திரைலோக்கியம் ஏத்தது அகிலம் நரசிம்ம கர்ப்பம் அப்படிங்கிறார். ஒரு இடம் தவிர மற்ற எல்லா இடத்துலயும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறார். சுவாமி தேசியனுடைய சாத்துரியம் இந்த இடத்துல. தேசியன் கிட்ட ஒருத்தன் போய் கேட்டான், எல்லா இடத்துக்குள்ளயும் பகவான் இருக்கான் அப்படிங்கிறது சத்தியமா அப்படின்னு கேட்டான். ஆமா சத்தியம்தான், இது தெரியாதா? நரசிம்மாவதாரம் வந்தப்பறம் உனக்கு இந்த சந்தேகம் எப்படி வந்தது? இது அபத்தமா ஒரு கேள்வி கேட்பியா, பகவான் எங்க இருக்கான் அப்படின்னா? கிரண்யகசிபு தான் முதல்ல இப்படி அபத்தமா கேள்வி கேட்டான். அடுத்து நீ கேள்வி கேட்க, இது வரைக்கும் யாரும் கேட்கல, உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா? அவன் சொன்னா சாத்துரியமா பேசுறான், தர்க்கவாதம் தர்க்கவாதத்தை சொல்றான். எல்லா அவஸ்தலையும் பகவான் இருக்கான்னு சொல்ல முடியாது, ஏன்னா கிரண்யகசிபு வீட்டு தூண்ல பகவான் இல்லைனா. ஏன் சொல்ற அப்படின்னு கேட்டேன். ஆனா வெளியில வந்துட்டானே, வெளியில வந்துட்டு அண்ணன் உள்ள இல்லைன்னு தானே அர்த்தம். அண்ணன் கிரண்யகசிபு வீட்டு தூண்ல பகவான் இல்ல, அதனால அவன் வெளியில வந்துட்டானே அப்படின்னு கேட்டான். அவளுக்கு பதில் சொல்றதுக்காக சுவாமி சொல்ற, சரி அப்படியே வச்சுக்கோ, நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கோ, கிரண்யகசிபு வீட்டு தூண் தவிர மற்ற எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கான் அப்படின்னு. அது எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா, அதான் வெளியில வரலையே அப்படின்னு. இங்கதான் வந்துட்டான், மற்ற இடத்துலாம் வரலையோ இல்லையோ, இப்ப உள்ளுக்குள்ள இருக்கான்னு தானே அர்த்தம் அப்படின்னு அவன் பாஷையிலேயே பதில் சொல்றான். ஸ்தம்பைகவஜ்ஜம் அதுனாபி கரீசனூனம் த்ரைலோக்கியமேததகிலம் நரசிம்மகர்ப்பம் அப்படின்னு அந்தர்வியாப்தியை காமிக்கிறது அந்த நரசிம்மாவதாரம் அப்படிங்கிறது. பகிர்வியாப்தியை காண்பிக்கிறது திரிவிக்ரம அவதாரம் அப்படிங்கிறது. எல்லா இடத்துலையும் பகவான் இருந்திருக்கான், எல்லாம் பகவானுக்கு உள்ளுக்குள்ள அந்தர்கதம் தான் அப்படிங்கிறத திரிவிக்ரம அவதாரத்துல மண் முழுதும் அகப்படுத்து நின்ற எந்தை மலர்புறையும் திருவடியே வணங்கினேனே அப்படிங்கிறார். தன் திருவடியினாலே காண்பிக்கிறார் பெருமாள். இந்த பூமி மாத்திரம் இல்ல, இந்த ஆகாசம் மாத்திரம் இல்ல, மொத்தமுமே எனக்கு உட்பட்டது, நான் தான் வெளியில இருக்கேன் எல்லாத்தையும் எல்லாவற்றுக்கும் அப்படிங்கிறார். அதனால அவதாரங்கள் எல்லாமே வேதார்த்தங்களை விளக்கிறதுக்காக தான் வருது. மூணடி எடுத்து அளந்தார் பெருமாள் அப்படிங்கும் போதே ஆச்சாரியர் எல்லாம் சொல்றா, வேதம் சொல்லியிருக்கு அதனால அளந்தாரா. இதம் விஷ்ணு விஜக்ரமேத்ரே தானிதே பதம் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு, அது சத்தியமாக்கணும். வேதம் சொல்றது சத்தியமா இருக்கும், அதுக்காக அளந்தார் அப்படிங்கிறார். பாகவதத்துல சொல்லிருக்கிற சரித்திரங்கள் எல்லாமே வேதத்திலேருந்து வந்ததுதான். மொத்தம் வேதத்துல சொல்லப்பட்டது புராணத்துல இருக்கு, ஆழ்வார்களும் பாடியிருக்காள் அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியமாக அனுபவிக்க முடியும். இப்ப வந்து பெருமாள் வாமரனாக ஒரு அவதாரம் எடுத்து திருவிக்கிரமனாக வளர்ந்து மூணு உலகத்தையும் அவர் தன்னதாக ஆக்கி கொண்டார் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான சரித்திரம். முதல்ல அசுரர்கள் எல்லாம் இந்த தேவாசுர யுத்தத்துல தோற்று போனார்கள். தேவர்கள் பக்கம் அமிர்தம் கிடைச்சிருக்கு, பெருமாளே வந்து அமிர்தத்தை கொடுத்துட்டார் வாழ்க்கை. இவர்கள் ரொம்ப தோற்று போய் எல்லாருக்கும் உயிரே போயிடுச்சு. அந்த சமயத்துல பிருகுகள் அப்படின்னு சில பேர், பிருகுனுடைய வம்சத்துல வந்தவர்களுக்கெல்லாம் பிருகவஹா அப்படின்னு பெயர். அந்த மகரிஷிகள் ஒன்று சேர்ந்து அசுரர்களுக்கு உயிர் கொடுத்தாலாம். பராஜித ஸ்ரீஹி அசுபிச்சஹா பிதஹா இந்திரேணராஜன்னே பிருகுபிஹி சஹா போதிதா. மகாபலி சக்கரவர்த்தி அவருக்கு உயிரை கொடுத்து அவரை கொண்டு வந்து யாகம் பண்ண சொல்றார். திவ்யமான யாகத்திலே ஒரு ஆச்சரியமான தேரும் ஆச்சரியமான அஸ்திரங்களும் எல்லாம் வருது, கவச்சம் எல்லாம் வருது. இது எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்குறான், எல்லாமே திவ்யமானது. அவனுக்கு உயிர் ஊற்றுறார். அவன் பலி அப்படியா இருந்தவன் மகாபலி அப்படின்னு ஆறான். அவனை காட்டிலும் பலசாலி யாரும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். க்ஷத்திரியர்களுக்கே பொதுவாக பலி அப்படின்னு பெயர், நல்ல பலம் உள்ளவளான அப்படின்னால. அதுல ரெண்டு விதம் இருக்காளாம் க்ஷத்திரியாள்ல. சில பேருக்கு புஜ பராக்கிரமம் ரொம்ப அதிகம், கையில் தோளில் நல்ல பலம் அதிகம், அவளுக்கு பாபு பலி அப்படின்னு பெயர். சில பேருக்கு காலில் பலம் ரொம்ப அதிகம், அவளுக்கு ஊறு பலி அப்படின்னு பெயர். தஸ்மா ஆத்ரா ஜன்யோ பாபு பலி பாவுகஹா அப்படிங்கிறது. தஸ்மா ஆத்ரா ஜன்ய ஊறு பலி பாவுகஹா அப்படின்னு இருக்கு வேதத்துல. இப்படி ரெண்டு பேர் இருக்கா, பாகுபலி ஊரு பலி அப்படின்னு இருக்கா. ஐயோ இவர் எப்படி அப்படின்னா, பாகுபலமும் இருக்கு, ஊரு பலமும் இருக்கு, எல்லா பலமும் இருக்கு அப்படின்னா இவர் மகாபலி. சகல விதமான பலத்தோடையும் இவர் ஆக்கி வச்சிருக்கார் மகாபலியாக. இவர் போய் அந்த திவ்யமான தேரெல்லாம் எடுத்துட்டு போய் தேவலோகத்துல போய் தேவாசுர யுத்தம் பண்ணி ஒரு க்ஷண காலத்துல ரொம்ப சிரமப்படல, சுலபமாக தேவர்களை எல்லாம் ஜெயிச்சுட்டார். தேவர்கள்லாம் அப்படியே ஓடி ஓடி போறார். இப்போ கஷ்யப பிரஜாபதியினுடைய பத்னியா இருக்கக்கூடியவர் அதிதி மாதா, அவருக்கு கஷ்டமா இருக்கு. திருப்பி திருப்பி வந்து தேவர்கள் இந்த மாதிரி ராஜ்யம் போறதுன்னா அவ அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம். இந்திரனுடைய அம்மா, தேவர்களுடைய அம்மா, கசிவ பிரஜாபதிக்கு இரண்டு பத்திரிகள் முதலே சொன்னேன், திதி இன்னும் அதிதி இன்னும். இதுல அசுரர்களுடைய மாதாவான திதி, தேவர்களுடைய மாதாவான அதிதி, இவ ரெண்டு பேருக்கும் அப்பப்ப குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது அது இயற்கை தானே. அதனால அவர்கிட்ட போய் கேட்பார், இவர் எப்படி சமாளிச்சார் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இவா ரெண்டு பேரும் விபரீதம், ஏதாவது விருத்தமான ரெண்டு எண்ணத்தோடு கூட ரெண்டு பேர் இருக்கா, ஆனா ரெண்டு பேரையும் இவர் சமாளிச்சிருக்கார். அவர் எப்படி சமாளிச்சார் அப்படின்னா, அவர் எதுவுமே அவருக்கு கிடையாது, எதுவுமே மாட்டிக்க மாட்டார். நான் உன் பட்சம் அப்படின்னு சொன்னாதானே, நான் உன் பட்சம் அப்படின்னு சொன்னாதானே, எதுவானாலும் சர்வேஸ்வரனுடைய சங்கல்பம் இதுவோ அது நடக்கிறது அப்படின்னு. அந்த அம்மா ஏதாவது கேட்டா சரின்னுவர், இந்த அம்மா ஏதாவது கேட்டா சரின்னுவர், பகவத் சங்கல்பப்படி ஏதோ நடந்துட்டு இருக்கு. நீங்களா ஞானத்தை கேட்டாலும் ரொம்ப சந்தோஷம், கேட்கறத கொடுத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு. எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், எனக்கு வந்து இந்திரன் வந்து ஜெயிக்கணும், இந்திரனுக்கு க்ஷேமத்தை கொடுக்கறதாக, இந்திரனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கறதுக்காக ஒரு நல்ல குழந்தை ஒன்று எனக்கு பிறக்காதா, இந்த குழந்தை பிறந்து திருப்பி திருப்பி கஷ்டப்பட்டு இருக்கு இந்திரங்கிற குழந்தை, இந்திரனுக்கு ஒரு தம்பி குழந்தை ஒன்று இருந்தானா நன்னாக்கும். உபேந்திரஹா, இந்திரனுக்கு தம்பியா பிறந்தா உபேந்திரோ வாமனஹா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால இந்திரனுக்கு தம்பி பாப்பா வேணும், அவன் இந்திரனை காப்பாத்துறவனா வேணும், அப்படி இருந்தா பரவாயில்ல அப்படின்னா, உடனே அவர் கசிப பிரஜாபதி என்ன பண்ண, நான் ஒரு விரதம் ஒன்று சொல்றேன், அந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணிக்கோ அப்படின்னு பயோவிரதம் அப்படின்னு ஒரு விரதத்தை சொன்ன. பங்குனி மாசத்துல சுக்லபக்ஷத்துல 12 நாள் அந்த உத்தரம், பங்குனி உத்தரம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் கணக்கு அதுக்கு, அது பயோவிரதம். பெருமாளுக்கு பயசினாலேயே சரு பண்ணி சக்கர பொங்கல் இருக்கு இல்லையா, அது க்ஷீராங்கம், அந்த பெருமாளுக்கு பண்ணி அதை நிவேதனம் பண்ணணும், ஒருவேளை அதை சாப்பிடணும். அதுக்காக கோபங்கள்லாம் நிறையா இருக்கு, இந்த பயோவிரதம்ங்கிறது விஸ்தாரமாகவே சொல்லியிருக்கார் பாகவதத்தில். அதுக்கான நியமங்கள்லாம் என்னென்ன இருக்கோ எத்தவர் பல விரதங்கள் இருக்கு பாகவதத்தில். பெருமாளுக்கான விரதங்கள் அப்படின்னா பல இடத்துலையும் இந்த இதுதான் வரும், சக்கர பொங்கல் தான் வரும், பால் தான் வரும் மிச்ச இடத்துலையும். நம்ம கோயில்களில் தான் நம்ம மாறி மாறி புளிவரம் பண்ணுறோமே தவிர, இதெல்லாம் பார்த்தோம்னா நிறைய தித்திப்பு தான் வரும் பெருமாள். அப்போ பயோவிரதம் சொல்லி கொடுத்தார், அவ்வளவு ஆச்சரியமாக பயோவிரத்தை அனுஷ்டானம் பண்ண பெருமாள் வந்து தானே வந்து அவதாரம் பண்றார். உள்ள அவ கர்ப்பத்துக்குள்ள பெருமாள் இருக்கிற பார்த்து தேவர்கள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்றாள். இத்தம் விரிஞ்சஸ்து தகர்ணவீரியா பிராதுர்பூவாமிருத பூகூ அதித்யாம். தேவர்களா ஸ்தோத்திரம் பண்ணி முடிஞ்ச அப்புறம் அவர் பிராதுர்பூவா அப்படிங்கிறார். பெருமாள் வந்து பிறந்தார் அப்படிங்கிறது கிடையாது, எப்படி கம்பத்துல நரசிம்மன் தோன்றினாரோ அப்படி தோன்றினார் அப்படின்னா பிறந்தாங்கிறது ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் தான் சொல்ற ஆழ்வார்கள்லாம், அது கூட நல்ல அர்த்தத்துக்கு சொல்லணும். பிறந்தானா நம்மள மாதிரி பிறந்தார் அப்படின்னு அர்த்தம், கர்மாதீனமா பிறக்கல, ஆனா ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு இப்படி எல்லாம் சொல்றான். கௌசலை மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே அப்படின்னு சொல்றான் இல்லையா. இது கர்ப்பவாசம் பண்ணி அவர் பிறந்திருக்க அந்த கருணையை காண்பிக்கிறதுக்காக சொல்றது. மகர்ஷிகள்னா நல்ல சுத்தமான வாக்கு உபயோகப்படுத்தும், அதாவது மனுஷனை புத்தி பேதம் வரவழைக்க கூடாதுங்கிறதுக்காக பிராதுர்பாவம் பண்ண அப்படின்னு தான் சொல்லுவார். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தையே கூட சுகாச்சாரியர் சொல்லும் போது தேவக்கியாம் தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா அப்படிங்கிற, தேவகி அப்படிங்கிற கிழக்கு திசையில கிருஷ்ணன்கிற சந்திரன் உதித்தது அப்படின்னு தான் சொல்ற. என்ன கர்மாதீனமா பிறப்புங்கிறது கிடையாதுங்கிறத காமிக்கிறதுக்காக. ஆழ்வார்கள் சொல்றதுக்கு தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டா, கர்ப்பவாசம் பண்ணி பிறக்கிற அந்த அம்மாவுடைய வயத்துக்குள்ள இருக்க, ஆக மனுஷன் மாதிரியான சில அபிநயங்கள்லாம் பெருமாள் பண்றத பாடினால அந்த ஒரு கருணையை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ற ஆழ்வார்கள். இப்போ அதிதி மாதாவுக்கு பகவான் வந்து பிராதுர்பாவம் பண்ணார். ஸ்ரோணாயாம் ஸ்ரவணத்வாதஸ்யாம் முகூர்த்தே அபிஜிதி பிரபு. ஆவணி மாசத்துல சிரவணத்வாதசியில வாமன பெருமாளுடைய ஒரு அவதாரம், அதைத்தான் திருவோணம் அப்படிங்கிறதாக கேரள தேசத்திலும் ரொம்ப விசேஷமா கொண்டாடுவார். அது சிரவண நட்சத்திரமும் பெருமாளுடைய நட்சத்திரம், துவாதசியும் பெருமாளுடைய. பெருமாளுக்கு இந்த சிரவணம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், சிரவணனா கேட்கணும்னு அர்த்தம். பெருமாளுக்கு நிறைய பேர் ஸ்தோத்திரம் பண்ணணும், அதை அவர் கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசையா. அதனாலதான் அந்த சிரவண நட்சத்திரத்துக்கு அதிபதியா அவர் இருக்க. சொன்ன விஷ்ணுர்வா அகாமயத புண்ணிய ஸ்லோகம் ஸ்ருண்வீயா நமா பாபி கீர்த்திராக சேதிதி. பெருமாள் ஆசைப்பட்டானா நிறைய கேட்கணும், நானு கண்ணாபனான்னு இருக்கக்கூடாது, நல்ல புண்ணிய ஸ்லோகங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவர் சிரவண நட்சத்திரத்துக்கு அதிபதியானார் அப்படின்னு இருக்கு. அதனால அதான் தான் சிரவண நட்சத்திரம், சிரவண நட்சத்திரத்து சிரவண பேருந்தது காரணமே அதுதான். அது பகவானுக்கு ஏற்றதா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா அவன் தான் கேட்கணும். அதாவது எப்படின்னு கேட்டா, மற்ற பேர்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டா, யாராவது ஸ்தோத்திரம் பண்ணா மனுஷர்கள் கேட்கக்கூடாது, போறோம்னு சொல்லிடணும், நீங்க ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ண வேண்டாம், நிறுத்திருவோம் அப்படின்னு சொல்லணும். ஆனா பகவான் மாத்திரம்தான் ஸ்தவ்யா, அவனை மாத்திரம்தான் ஸ்தோத்திரம் பண்ணலாம், அவன் தான் கேட்கணும். இது மனுஷ தர்மம். பெருமாளே ராமாவதாரம் பண்ணார், அப்ப பிரம்மாதிகள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணார், அவ கேட்க மாட்டேன்னு பெருமாள். ஏன்னா நான் மனுஷன், இப்போ ஆத்மானம் மானுஷம் பண்ணியே அப்படின்னுட்டார். நீங்களாம் எதுவும் சொல்றீங்களே, நான் கிட்ட மனுஷனா நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னார். அந்த மாதிரி சோனா நட்சத்திரம் பெருமாளுடைய, அவரை தான் கேட்கணும். அத துவாதசி திதி அப்படின்னா அதுவும் பெருமாளுடையது. இது ரெண்டும் சேர்ந்து வந்தா அன்னைக்கு எத்தனை விசேஷமா இருக்கும். அது இந்த ஆவணி மாசத்துல பெரும்பாலும் வரும் சில சமயம். அது பகவான் வாமன பெருமாளுக்கு உகந்ததான ஒரு இது, அதனாலதான் உற்சவம் பண்றார்கள். அங்கே ரொம்ப பெரிய உற்சவம் பண்றாங்க. ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஓணம் தான் பண்ணிட்டு இருந்தாலும், கிருஷ்ணாவதாரம் வந்தப்புறம் அதுக்கப்புறம் அதை விசேஷமா பண்ண ஆரம்பிச்சா, அப்புறம் ரெண்டு பண்ண முடியல போல இருக்கு, இதுவே போறோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டா. கிருஷ்ணாவதாரமே போறோம், அதே ஆச்சரியமா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டா. அபிஜித் முகூர்த்தத்துல ஆச்சரியமான முகூர்த்தம் அது. அதுல வந்து மத்தியான வேளையில பெருமாள் வாமன பெருமாள் வந்து அவதாரம் பண்ணார், எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ணார். ஒரு க்ஷண காலம் சம்பசதோ யதா நடஹ, அப்படி பார்த்தானா அடுத்த க்ஷணத்துல சின்ன குழந்தையா பிறந்தார். சங்க சக்கரத்தோடு கூட கிருஷ்ணன் அவதாரம் பண்ண மாதிரி சின்ன குழந்தையா தான் அவதாரம் பண்ணார். யதா நடஹங்கிற இந்த சினிமாவில காமிக்கும் போது பார்த்தா திடீர்னு ஒரு சீன் போடுவோம், அடுத்த சீன்ல பார்த்தா 8 வயசா இருப்பான். அந்த மாதிரி திடீர் பார்த்துட்டே இருக்கும்போது 7 வயசு அவரு. அடுத்த கண்ணமூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அவதாரம் பண்ண, கண்ணமூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 7 வயசு பையனாக அங்கே இருந்துட்டேன். பக்கத்துல மகரிஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாளா, அவளை 7 வயசு பையன் பார்த்த உடனே உபநயனம் பண்ணணும் தோணி போச்சு அவள். அந்த சிந்தை தானே எல்லாருக்கும் தார்மீகமான ஒரு சிந்தை எப்பவும் இருக்கும். அதனால 7 வயசு ஆயிடுச்சா உடனே உபநயனம் பண்ண வேண்டியதுதானே அப்படின்னா, அந்த காலத்துல அது பண்ணணும். 7 வயசு ஆனப்புறம் மெதுவா கடைசியில கல்யாணத்துக்கு முன்னாடி உபநயனம் பண்ணலாம் அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி உபநயனம் பண்ணணும்னா அந்த பையனை தூக்குங்க. ஏன்னா உபநயனம் பண்ணணும்னா தூக்கி கொண்டு வந்து வைக்கணும் இவனை. அதனால இவனை கொஞ்சம் தூக்குங்கோ அப்படின்னா அந்த மாமாவை பார்த்து, மாமாவை பார்த்து ஐயோ இவனையா, இவனை யார் தூக்குறது, யமன் தான் தூக்கணும்னா. அந்த மாதிரி இருக்கச்ச தூக்கு தூக்கும் தூக்கு முடியாம தூக்கின்னு பண்ணக்கூடாது. தஸ்மாபனீயமான அப்போ பெருமாளுக்கு மகரிஷிகள்லாம் சேர்த்து அப்பவே ஒரு உபநயனம் பண்றாளா, இந்த இடத்துல பண்ணி வைக்கிறாள். அப்போ உபநயனத்துக்கு தேவையான பதார்த்தங்கள் எல்லாம் அவளே கொடுக்கிறாள். உபநயனத்துக்கு பிரம்மசூத்திரம் வேணும் இல்லையா, யஜ்ஞோபவீதம். பிருஹஸ்பதி பிரம்மசூத்திரம் மேகலாம் கஷ்யபோததாதி, பிருஹஸ்பதியே பிரம்மசூத்திரத்தை கொடுக்கிறாராம். மேகலைன்னு இருக்கக்கூடிய மௌஞ்சி, மேகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மௌஞ்சியை கஷ்யபர் கொடுக்கிறாராம். பூமாதேவி அஜீனத்தை கொடுக்கிறாராம். ஆகாசம் ஜௌஹு அப்படின்னு இருக்கக்கூடிய திதேவன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சத்திரம் அப்படின்னு கொடைய கொடுக்கிறாராம். வனஸ்பதி தேவன் அப்படிங்கிறவர் தண்டம் அப்படிங்கறத, இந்த தண்டத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். மாதாவானவர் கௌபீனத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். குபேரன் இருக்கார் இல்லையா, அவர் பிக்ஷா பாத்திரத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார் கையில. சரஸ்வதி தேவி வந்து அக்ஷமாலா அப்படின்னு ஜபமாலையை கொண்டு வந்து கொடுக்கிறார். இதுக்காக இவாள்லாம் கொண்டு வந்து கொடுக்கறாங்கன்னா பெருமாளுக்கு கிஞ்சித்காரம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. பெருமாள் வந்து அவதாரம் பண்ணியிருக்கார், அதனால நாம ஏதாவது பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக கொடுக்க, குபேரனே அந்த பாத்திரத்தை கொடுக்க இவர் அந்த பாத்திரத்தை கையில் எடுத்துக்கிறார். பௌதி பிக்ஷாந்தேகி அப்படிங்கிறார். இப்போ பார்வதி தேவி பிக்ஷையிடலாம். என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு தான் அன்னபூர்ணேஸ்வரி அப்படின்னு பெயர் இருக்கு, அதனால அது சார்த்தமாகணும், அதனால நானே பிக்ஷையிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் பிக்ஷையிடுறாராம். அந்த பிக்ஷையும் வாங்கிட்டார். பிரம்மச்சாரி ஆயிட்டார்னா பிரம்மச்சாரி தர்மங்கள் என்னென்னுண்டோ எல்லாம் வேணும். இப்ப இவர் என்ன பண்ண போறார் அப்படின்னா போய் பிக்ஷை வாங்க போறார் அப்படின்னா, அப்போ பிரம்மச்சாரியா இருந்துதானே போய் பிக்ஷை வாங்கணும், அதுக்காக தான் இது எல்லாத்தையும் வச்சுக்கிறேன். கிரகஸ்தனா போயிருந்து போதி பிக்ஷாந்தி அப்படின்னு கேட்டா அது உச்சிதமாக இருக்காது. அதனால அந்தந்த ஆசிரமத்தில் அந்தந்த தர்மங்கிறதையும் கூட காமிக்கணும். அதனால இந்த வாங்கிந்த என்ன சமிதாதானமோ என்னமோ அதை பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. மொத்தவுமே அங்கிருந்து கிளம்பி நர்மதா தீரத்தில் அந்த மகாபலி சக்கரவர்த்தி யாகம் பண்றாராம். அஸ்வமேத யாகம், நேரம் அந்த இடத்துக்கு தானம் வாங்கறதுக்காக அதி வேகமா போறாராம். என்ன ஆச்சரியம், தானம் வாங்கறதுக்கு கூட அவருக்கு இப்படி போவார். இதோ பெரிய காரியத்தை சாதிக்க போறவர் மாதிரி போறார். காம் சன்னமயன் பதே பதே, ஒருவர் அடி எடுத்து வைக்கும் போதும் பூமி அதிர்றதா என்ன அப்படிங்கிட்டா ஒரு சந்தோஷம். நான் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட தானமாக போறேன் அப்படிங்கிறதுல இவருக்கு பெருமை. பிச்சை எடுக்கிறதுல போய் ஒரு பெருமை இருக்குமா அப்படின்னா பெருமாளுக்கு இருக்கும். அது பெருமை சொல்லிக்கிறார் அவர். உதாரா சர்வையே வைத்தே ஞானி தோ ஆத்மீவமே மதம் அப்படின்னா பகவத்கீதையில அர்ஜுனா என்கிட்ட வந்து பலனை கேட்கிறவா நாலு விதமா இருக்கா. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஹ சுக்ருதினோ அர்ஜுனா ஆர்த்தோ ஜிஜ்ஞாசு ரக்ஷார்த்தி ஞானி ச பரதர்ஷப. ஆர்த்தராக சில பேர் வந்து கேட்கறா என்னுடைய துக்கம் போகணும் அப்படின்னு கேட்கறா. சில பேர் வந்து அர்த்தம் வேணும் எனக்கு பைசா வேணும் அப்படின்னு கேட்கறா. சில பேர் எனக்கு கைவல்யம் வேணும் அப்படின்னு கேட்கறா. சில பேர் ஞானிகளா இருந்து உன்னுடைய திருவடி வேணும் அப்படின்னு கேட்கறா. இப்படி நாலு விதமா இருக்கா. நாலு பேரும் என்ன கேட்டா உதாராக, நாலு பேர் உதாரர்களா. நான் இவர் கொடுக்கற அவ கேட்கறா. அப்ப கேட்கிறவா தானே கொடுக்கறவளை பார்த்து உதாரணம் சொல்லணும். ஆனா பெருமாள் அவளை பார்த்து உதாரணம் தர் உதாரா சர்வையே மெய்தே. ஏன் அப்படின்னு கேட்டா நான் கொடுக்கிறேன் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு இந்த லோகத்துல பிரகாசம் பண்றவா அவ தானே. அவ கேட்கவே தானே நான் கொடுக்கறேன். அதனால நான் தானம் பண்றேன், நான் கொடுக்கறேன், எதை கேட்டாலும் கொடுப்பேன், நான் வரதன் அப்படிங்கறது தெரியறதுக்கு காரணம் அவள் தான். அதனால யாராவது ஒருத்தர் நம்ம வரதாஜி பெருமாள் கிட்ட போய் ஒரு விஷயம் கேட்டா சந்தோஷப்படுறான். அது எங்கிட்ட வந்து கேட்டி நீ இங்க அங்க அந்த இடத்துக்கு போகாமல் லௌகிக உபாயங்கள் எத்தனையோ இருக்கு எதையும் சாதிச்சுக்கிறதுக்கு. அந்த உபாயங்கள்லாம் நம்பாமல் என்ன நம்பி எங்கிட்ட வந்து கேட்டேன் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டு இது பண்றார். உவந்த உள்ளத்தனாய் அப்படிங்கிற திருப்பாண்டாள் உவந்த உள்ளத்தனாய் உலகம் வளர்ந்து அண்ட முட. ரொம்ப சந்தோஷத்தோடு கூட பிக்ஷை வாங்கும் போதே உவந்த உள்ளத்தனாய் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட இவர் பிக்ஷை வாங்குறாங்க. இந்திரன் வந்து பெருமாள் கிட்ட போய் கேட்டுறான் என்னுடைய ராஜ்யத்தை மகாபலி அபகரிச்சு விட்டான், நீர் எனக்கு அது வீட்டை தரணும். ஏன்னா முன்னாடி இந்த கூர்மாவதாரம் முடிஞ்ச உடனே சண்டை போட்டு அந்த ராஜ்யம் என்னுடையதை ஆக்குச்சு. இப்போ மகாபலி சக்கரவர்த்தி அதை எடுத்துட்டுட்டான், அதை மீட்டு தரணும் அப்படின்னா வந்து பெருமாள் வந்து சரி எப்படி மீட்டு தரலாம்னா மறுபடியும் போய் ஒரு யுத்தம் பண்ணி மகாபலி சக்கரவர்த்தியை ஒழிச்சு அந்த ராஜ்யத்தை இந்திரனுக்கு திருப்பி மீட்டு கொடுக்கலாம், அது ஒரு வழி இருக்கு. ஆனா அவருக்கு அதுக்கு இஷ்டம் இல்லையா. மகாபலி சக்கரவர்த்தி பிரகலாதனுடைய பேரனா இருக்கார். பிரகலாதன் புத்திரன் விரோச்சனன் அப்படின்னு பெயர். அவருடைய புத்திரனா இருக்கார். இவர்கிட்ட போய் சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்க வேண்டாம், இவரை போய் கொல்லுறது அப்படின்லாம் வேண்டாம். எல்லாத்துக்கு மேல தார்மிகரா இருக்கார், எல்லாத்துக்கு மேல பக்திமானா இருக்கார், வைஷ்ணவரா இருக்கார். அதனால அவா கூட சண்டை போடணும், அதனால அது வேண்டாம், அதனால சண்டை போடக்கூடாது அப்படின்னு இருக்க. பின்ன என்ன பண்ணணும்னா கேட்டு வாங்கணும், அப்பா நீ எனக்கு கொடுப்பான் இந்திரனுடைய ராஜ்யம் அப்படின்னு கேட்டு வாங்கணும். அப்ப இந்திரனை கூட்டு, இந்திரா நீ போய் மகாபலி கிட்ட கேளு, நீ ஒண்ணு பண்ண ஏன் சிரமப்படுற, எதுக்கு சண்டை எல்லாம் போனோம், நீ நேர மகாபலி கிட்ட போய் என்னுடைய ராஜ்யத்தை தயவு பண்ணி எனக்கு கொடுக்கோ அப்படின்னு கேட்டா சாத்திக்கு நான் இருக்க அப்படின்னால கட்டாயம் கொடுத்துருவான். அதனால நீ போய் கேளு அப்படின்னு இந்திரன் கிட்ட சொல்லணும். ஆனா அதுக்கும் பெருமாளுக்கு இஷ்டம் இல்லையா. ஏன் அப்படின்னா அவனை இந்திரன் சொல்லி உக்காத்தி வச்சவரே பெருமாளா. இந்திரன் தான் தேவேந்திரன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்து வச்சதே பெருமாள் தானே. அதனால அப்படி இருக்கச்ச அவனையே போய் நீ யாசனம் பண்ணு, ஒரு பெரிய ஸ்தானத்தில் உட்காந்து வச்சுட்டு அப்புறம் நீ போய் யாசனம் பண்ணு அப்படின்னு சொல்றது பொருத்தமா இருக்காது. அதனால யோசிச்ச பெருமாள் பிரஜாபதி இந்திரம் அசிர்ஜதா ஆனுஜாவரம் தேவானாம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு கதை இருக்கு. இந்திரனை எப்படி இந்திரன் ஆக்கினார், முதல்ல இந்திரன் போறான் தேவர்கள் கிட்ட போய் நான் தான் உங்களுக்கு எல்லாம் தலைவன் அப்படிங்கிறான். அவெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். உம்மை பார்த்தா தலைவன் மாதிரியே இல்லையே அப்படின்னு விட்டான். ஒத்துக்க முடியாதே இல்லையே, திடீர்னு பூசு பூசா வந்து நான் தலைவன் அப்படின்னு சொன்னா நம்ப முடியாது அப்படின்னு அவன் திரும்பி வந்துட்டான். இந்த பெருமாள் கிட்ட வந்து சொல்றான் உம்முடைய தேஜஸ் எனக்கு கொடுங்கோ அப்படிங்கிறான். பெருமாள் வந்து தன்னுடைய தேஜஸை சேர்த்து வச்சு ஒரு பட்டம் வச்சு அந்த பட்டத்தை அவனுக்கு சூட்டுற, அதான் பட்டம் சூட்டுறதுன்னு ஆரம்பம். அப்பதான் பட்டம் சுட்டி இதோட போ அப்படின்னா அப்ப இந்திரன் போகச்சே எல்லாரும் காலில் வந்து விடறான். இது ஆச்சரியமா இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்திர பதவியை கொடுத்தான்னு சரித்திரம் இருக்கு. அதுல அப்படிப்பட்ட இந்திரனை போய் நீ போய் பிச்சைடு அப்படின்னு சொல்றது அதுவும் நியாயம் இல்லை. அதுவும் மகாபலிகிட்டேயே போய் பிச்சைடு, உன்னுடைய சத்ருகிட்டே போய் பிச்சைடு அப்படிங்கிறது அதுவும் நியாயம் இல்லை. தைத்திய உதாரிய இந்திரயாஜ்யா விகிதி மபனயன் வாமனோர்த்தி துவமாசிஹி. இப்ப பெருமாள் என்ன பண்ணலாம் பார்த்தா இவனோட சண்டையும் போடக்கூடாது, அவனை போய் நீ கேட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது. அதனால என்ன பண்ணலாம் பார்த்தா தானே யாசனம் பண்ற. சரி எனக்கு ஒண்ணும் கிடையாது, நான் போய் ஒரு பக்தன் கிட்ட கேட்டா எனக்கு அது பெருமை. அதனால ரொம்ப பெருமையோடு கூட மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட நான் யாச்சனம் வாங்க போறேன் அப்படிங்கிற பெருமையோடு கூட சந்தோஷத்தோடு கூட அவர் இந்த பிருகு கச்சம் அப்படிங்கிற இடத்துக்கு வேகமா நடந்து போறார் பெருமாள். இந்த யாக பூமியில நிறைய மகரிஷிகள் உட்கார்ந்துருக்கா. பெருமாள் வரத பார்த்த உடனே ஏதோ பெரிய தேஜஸ் வருது, யாரோ மகாத்மா வர. சூரிய கிநாயாதி உதவ விபாவசு சனத்குமாரோதிருக்ஷயாக்ரதோ. யாரு சூரியன் தான் வர அப்படிங்கிற ஒருத்தர். இந்த தேஜஸ பார்த்தா சாதாரண தேஜஸ் இல்லை. இன்னொருத்தர் சொல்ற சூரியனா கீழே இறங்கி வரமாட்டார், இவர் அக்னி தேவன் தான், இவர் அக்னி தேவனே ஒரு ரூபம் எடுத்து வர்றார். இன்னொருத்தர் சொன்னார் அக்னி தேவன்லாம் வரமாட்டார், அக்னி தான் இங்க இருக்கார், இவர் சனத்குமார் வந்திருக்கார் அப்படின்னு இவாளுக்குலாம் ஒருத்தர் கொடுத்த தர்க்கம் பண்ணிட்டு இருக்கான். யார் வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு. அந்த மகாபலி சக்கரவர்த்தி இருக்கா இல்லையா, இவெல்லாம் சம்சயப்பட்டு இருக்கா, இவரா அவரா இவரா அப்படின்னு சொல்லும்போது மகாபலி சக்கரவர்த்திக்கு ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கிற பார்த்து. உடனே அவன் மகாபலி சக்கரவர்த்தி புரிஞ்சுட்டு விட்டான், வந்தவர் யார் அப்படிங்கறத அவன் ஒரு யாருன்னு புரியல இவாளுக்கு. மகாபலி சக்கரவர்த்தி ஆஹா ஆஹா அப்படின்னு தலையாட்டான். இவெல்லாம் கேட்டா வந்திருக்கவர் யார் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சுதா அப்படின்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுது அப்படின்னா, என்ன புரிஞ்சுது அப்படின்னு கேட்டா, அவர் புரிந்து கொள்ள முடியாதவர் அப்படிங்கிறது புரிஞ்சுது அப்படின்னா. எப்ப உங்களுக்கே தெரியலையோ, எனக்கு எங்க தெரிய போறது, நீங்க எல்லாம் வேதங்கள்லாம் படித்தவர். அதனால அவர் வந்து அவிதர்க்கியர் அப்படின்னும் அப்ரமேயர் அப்படின்னும் அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அவரை யார் பூர்த்தியா புரிஞ்சுட முடியும், பூர்த்தியாக பகவான் யாரா ஒருத்தர் புரிஞ்சுட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவன் புரிஞ்சுக்கலைன்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு பூர்த்தியா புரியல பகவானை பத்தி அப்படின்னு சொன்னான் வச்சுக்கோங்க, அவன் தான் ஒழுங்கா புரிஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தமா. அப்படி அவிஜ்ஞாத்தம் விஜானதாம், விஜ்ஞாத்தம் அவிஜானதாம் அப்படின்னு வேதத்துல சொல்றது. அதனால இப்படி மகாபலி சக்கரவர்த்தி இவர் புரிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒரு தேஜஸ் இருக்கக்கூடியவர், மகா பிரபாவம் உள்ளவர் அப்படிங்கறத புரிஞ்சின்றபடினால அத்யனப்பிதரஸ்திருப்தாக அத்யனப்பாவீதம் குலம் அத்யஸ்விஷ்டஹ க்ரதுரயம் யத் பவான் ஆகதோ கிருஹானே. இன்னைக்குதான் இந்த யாகம் சார்த்தமாச்சு. ஏன்னா தேவர் வந்திருக்க அத்யனப்பிதரஸ்திருப்தாக, என்னுடைய பித்திருக்கள்லாம் நான் வந்து அஸ்வமேத யாகம் பண்ணா சந்தோஷப்படுறேன், ஆனா அந்த அஸ்வமேத யாகத்திலையும் இப்படி ஒருத்தருக்கு நான் வந்து பூஜை பண்ணேன், அவருக்கு தானம் பண்ணேன் அப்படின்னா உடனே அவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார். இன்னைக்கு எங்க குலத்துக்கே ஒரு சுத்தி தேவரீரால் வரப்போறோம். ஏன்னா அவரை பத்தி புரிஞ்சுட்டார் அப்படின்னால, மகாத்மான் புரிஞ்சுட்டபடினால அதனால அவசியம் ஏளனம் அப்படின்னு அவருக்கு சுவாகதம் பண்ணி அவரை ஏழ பண்ணி அவருக்கு பாத்தியம் சமர்ப்பித்து அந்த பாத்திய தீர்த்தத்தை எடுத்து தன்னுடைய சிரஸ்ல புரோக்ஷிச்சுண்டார். மேல பெருமாள் சிரிக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டா, என்னுடைய திருவடியிலேந்து வந்த ஜலம் கங்கா ஜலம் கொஞ்சம் இதுவே இனிமேதான் போக போறது பரமசிவனுடைய தலையில, ஆனா முதல்லயே இவன் வாங்கிட்டு இருக்கான். இவன் உண்மையிலேயே பரம பாகவத, அது பின்னாடிதான் அவருக்கே கிடைக்க போகுது. முதல்லயே அந்த திருவடி தீர்த்தத்தை வாங்கிட்டு இருக்கானே அப்படின்னு பெருமாள் நினைச்சாரா. மகாபலி சக்கரவர்த்தி கை கூப்பிட்டு, உன்னை பார்த்தாலே தெரியுது உமக்கு ஏதாவது தானம் பண்ணணும், ஏன்னா பிரம்மச்சாரியா இருக்கிறவர் எதுக்கு வரப்போற, ஒரு இடத்துல தேடி பிரம்மச்சாரி வரவர் அப்படின்னா பதி பிக்ஷாந்தியும் கேட்கறதுக்கு தானே வரணும், அது அவளுக்கு பெரிய தர்மம். அது அது சன்னியாசி ஆகட்டும் பிரம்மச்சாரி ஆகட்டும், பிக்ஷை எடுக்கிறதுங்கிறது சிரேஷ்டமான ஒரு தர்மம். அவருக்கு பிக்ஷை போடுறதுங்கிறது கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கவனுக்கு ரொம்ப பெரிய தர்மம். அது எல்லா ஆசிரமங்களும் இந்த கிரகஸ்தாசிரமத்தை ஆசிரிச்சு இருக்கான் மொத்தவுமே. இவன் தான் எல்லாருக்கும் தானம் பண்ணணும், இவன் தான் கொடுக்கணும். பிரம்மச்சாரி தானம் வாங்கணும், சன்னியாசி தானம் வாங்கணும், இவர் கொடுக்கணும் அப்படின்னு ஆசிரியமா ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காள். சர்வேஷாம் ஆசிரமானாம் ஹி கார்கஸ்தியம் சிரேஷ்டம் உச்சியதே அப்படிங்கிற ராமாயணத்துல. ஏன் அப்படின்னு கேட்டா, நீ இருக்கவே தானே மற்ற பேர் இருக்கா, கிரகஸ்தான் எல்லாருமே பிரம்மச்சாரிகள் ஆகிட்டானா என்ன பண்றது, யார் யாருக்கு பிக்ஷை போடுறது, அதனால கிரகஸ்தா சமத்தை ஆசிரியச்சு எல்லாம் இருக்கான். அப்போ இவர் வந்திருக்கவர் பிரம்மச்சாரி ஆசிரமத்துல இருக்கார் இல்லையா, அதனால உமக்கு தானம் பண்றது எனக்கு பரம பாக்யம், அதனால நீர் கேட்கணும், நீர் எதை கேட்டாலும் நான் கொடுக்குறேன். உமக்கு என்ன, எத்தனை பசுமாடுகள் வேணுமா, இல்ல ரத்தனங்கள் வேணுமா, இல்ல வஸ்திரங்கள் வேணுமா, இல்ல பூமியெல்லாம் நிறைய வேணுமா, இல்ல ஹிரண்யங்கள்லாம் வேணுமா, இல்ல உமக்கு கன்னிய வேணுமா, கன்னிகாதானம் பண்றேன் கன்னிய வேணுமா, எது வேணும்னாலும் நீர் கேட்கணும். இதை கேட்கலாமோ வேண்டாமோ அப்படின்னு விமர்சனங்கள்லாம் பண்ணக்கூடாது. நான் சப்தத்வீபத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய மகாபலி சக்கரவர்த்தி இல்லையோ, அதனால எதை கேட்டாலும் நான் கொடுக்கக்கூடியவன், அதனால விமர்சம் பண்ணாமல் இதுவானாலும் உம திருவாக்காலே நீ கேட்கணும், அதை கொடுக்கறதுக்கு அடியன் பாக்கியம் பண்ணியிருக்கேன், அதை அவசியம் கேட்கணும் அப்படின்னு. உடனே வாமன பெருமாள் வாய் திறந்து பேசுற, ஆஹா இந்த மாதிரி வார்த்தை யார் சொல்லுவான், என்ன கொடுக்கறவன் இருந்தாலும் கொடுக்கறவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்தோம், என்ன என்ன வை வேணும் என்ன வேணும், எதுக்காக இங்க வந்து அப்படின்னா, ஒரு கொஞ்சம் கல்யாணம் பண்ண போறேன், ஒரு 10,000 ரூபாய் வேணும், நாளைக்கு வரும் அதை கொடுக்குறேன்னு சொல்லி நாளைக்கு. ஏன்னா அவன் தன்னுடைய காமிச்சுப்பான், நான் கொடுக்குறேங்கிறத அந்த பெருமையை காமிச்சுப்பான். இல்லையோ ஸ்ரத்தையாதேயம் அஸ்ரத்தையாதேயம் ஸ்ரீயாதேயம் ஹிரியாதேயம் பியாதேயம் சம்விதாதேயம் அப்படின்னு தானம் பண்றதுல இத்தனை சொல்றது வேற. ஒரு பயத்தோட கொடுக்கணும், ஒரு வெட்கத்தோட கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. ஆனா லோகத்துல அப்படியே சட்டுன்னு எல்லாருக்கும் வந்துடுறது இல்லை, இவருக்கு வந்திருக்கு. இப்ப மகாபலி சக்கரவர்த்திக்கு வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நீர் விரோச்சனனுடைய பிள்ளையானபடினாலையும் பிரஹ்லாதனுடைய பேரனானபடினாலையும் இந்த மாதிரி வார்த்தை சொல்ற பாம்பட பெருமாள் கொண்டாடுற அவரை, வேற யாருக்கும் இந்த மாதிரி ஒரு வார்த்தைங்கிறது சொல்ல தெரியாது. அதுவும் நீர் சொல்ற எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய உங்களுடைய பிரபாவம் அப்படிங்கிறது எனக்கு நன்னா தெரியுது அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணார் மகாபலி சக்கரவர்த்தி. அப்படி நிமிர்ந்து நின்றார். ஆஹா, நாம தான் அழகா தானம் பண்ண போறோம் அப்படின்னு அவருக்கு தோணி போச்சு. அதனால கேளுங்க, எதை கேட்டாலும் கொடுக்கிறேன் அப்படின்னார். தஸ்மத்வத்தோ மகிமீஷது விருணேகம் வரதர்ஷபாது பதானி த்ரீணி தைத்யேந்திர சம்மிதானி பதாமம. நீர் இப்படி கேட்கிறபடியினால, இத்தனை ஔதாரியத்தோடு கொடுக்கிறேன்னு சொல்றபடினாலே நான் கேட்கிறேன், இல்லட்டா கேட்க மாட்டேன். எனக்கு பூமி வேணும், என்னுடைய அடியினாலே என் அடியால் யான் நடப்ப மூவடிமன் அப்படிங்கிற நான் அது கேட்கச்ச ரொம்ப கேர்ஃபுல்லா கேட்கணும் இல்லையா. மூணடிமன் வேணும் அப்படின்னு கேட்டு விடல, மூணடிமன் வேணும்னா நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு அவன் அளக்க ஆரம்பிச்சிருவான். இல்ல எனக்கு அளக்கிறதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னுவான். அதனால யான் அளப்ப நானே அளக்கணும், எனக்கு மூணடிமன் வேணும் அப்படின்னு. உடனே என்ன பண்ணா, ஒரு இன்ச்சு டேப் தூக்கி போட்டான், இந்த அவர் அளந்துக்கும் மூணடிமன் வாங்கி என் அடியால் யான் அளப்ப. இன்ச்சு டேப் எல்லாம் எனக்கு வேண்டாம், நான் என் அடியினாலே நான் அளக்கணும், அதுக்க எனக்கு ஒரு மூணு அடி மண்ணு வேணும். மகிம் ஈஷத்து, நான் ஒன்றும் அதிகமாக கேட்கல உங்ககிட்ட, கொஞ்சமாக கேட்குறேன், ஒரு மூணு அடி மண்ணு இருந்தால் போதும் என் அடியினால் அளக்கும்படி அப்படின்னா, மகாபலி சக்கரவர்த்தி உமக்கு பேச தெரிஞ்ச அளவு பிழைக்க தெரியல, சித்தராமையிட என்னவெல்லாம் பேசினீர், அழகாக என்னை பற்றி எத்தனை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண, நீ பிரகலாதனுடைய பேரன் திரோசனுடைய பிள்ளை, இதனால தான் இப்படி எல்லாம் பேசுறே, இப்படி யாருக்கும் தானம் பண்ண தெரியாது, நீ தான வீரர் அப்படிலாம் சொன்னீரே, அதுக்கேற்ற மாதிரி கேட்க வேணாமோ, கேட்க தெரியாம இருக்கிற ஒரு மூணடி மண்ணா போயா ஒருத்தர் கேட்பா. நீர் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கும், உமக்கு மூணடி மண்ணு கொடுத்தா எனக்கு அவமானம். நாளைக்கு வெளியில போய் யாராவது ஒருத்தன் மகாபலி சக்கரவர்த்தியோட அஸ்வமேத யாகத்துக்கு போனையா, ஆமா போனேன், என்ன என்ன தானம் கொடுத்து வாங்கிட்டு வந்தா மூணடி மண்ணு கேட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா என்ன என்ன நினைப்பான் எல்லாரும், என்ன நான் சப்த தீபத்துக்கு அதிபதி, ஏழு தீபத்துல ஒரு தீபம் கேடும் நான் கொடுக்கறேன், ஜம்பூர் தீபம் மாதிரி ஏழு தீபம் வச்சுட்டு இருக்கேன், உமக்காக எதை கொடுக்கவும் தயாரா இருக்கேன்னு போது ஒரு தீபத்தை கேட்டேன்னா அந்த தீபத்தையே நான் அப்படியே உமக்கு கொடுக்கறேன். அப்படி கேட்டா உமக்கும் ஒரு புகழ் எனக்கும் ஒரு புகழ். நாளைக்கு நீ நிறைய வாங்கிட்டு போய் நீ இன்னும் 10 பேருக்கு தியானம் பண்ணணும், தானம் பண்ணும்போது உமக்கு எங்கேயிருந்து வந்தது அப்படின்னா மகாபலி சக்கரவர்த்தி எனக்கு கொடுத்த, அதனால நீங்க இல்லாம எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தானம் பண்ணா எனக்கு பெருமை. என்கிட்டேந்து ஒரு தானத்தை வாங்கிட்டு போய் அவன் இன்னொருத்த நாளைக்கு வேற ஒரு சென்ட் போய் நிக்க நிக்க கூடாது. என்கிட்ட ஒரு தரம் வாங்கினான்னா அவன் அதுலேயே ஆயுஷ் வரைக்கும் திருப்தியா சந்தோஷமா இருக்கணும். அப்படியெல்லாம் நான் தானம் பண்ணணும்னு சங்கல்பிச்சுட்டு இருக்கேன், நீர் என்னுடைய பெருமையை குறைக்கிற மாதிரி இப்படி ஒரு தானம் கேட்கிறீரே, அதனால ஒரு தீபத்தை கேட்டு வாங்கிக்கும் அப்படின்னா. இதுதான் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய அந்த அகம்பாவம் இருக்கு இல்லையா, ஒண்ணுமில்ல பரமதார்மிகன் தான், அது பெருமாளே தூக்கி தூக்கி தூக்கி தூக்கி விடுற அந்த மகாபலி சக்கரவர்த்தியுடைய அகம்பாவத்தை தூக்கி விடுறதுக்காக இவர் வாமனா வந்திருக்கிறதே. அந்த மகாபலி சக்கரவர்த்தி கீழே பாக்கிறான், இவர் அப்படி மேல பாக்கிறான். அவனை இந்த சின்ன பையன் என்னடியால யார் நடப்பேன்னு கேட்கறான், உம்மடியாலும் சொல்லியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெருசா வந்திருக்கும் அப்படி கேட்கிறாரு இல்லையா. அதனால இவனுக்கு இன்னும் மேல மேல மேல அகம்பாவம் அதிகமா இருக்கு, அதிகமாக்கி அவனை ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டு அவன் அகம்பாவத்தை ஒண்ணுமில்லாத பண்ணிடும். அதுக்காக அதான் பெருமாளுடைய சங்கல்பம் இந்த இடத்துல, அதுக்காக தான் மாமன்னா குள்ளமாக வந்திருக்க இங்க அகம்பாவத்தை வளர்த்தனும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ அவன் சொல்றான் ஒரு தீபத்தை கேட்டு வாங்கிக்கோன்னு சொல்லும் போது பெருமாள் அழகா பேசுற, திரிபிஹி கிரமைஹி அசந்துஷ்ட தீபே நாபின பூரியதே. மகாபலி சக்கரவர்த்தி மூணடி மண்ணில் ஒருத்தனுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா அவனுக்கு தீபத்தை கொடுத்தாலும் திருப்தி இருக்கா, மனுஷனுக்கு படுத்துக்கிறதுக்கு அது பொறுமையோ, நிக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு படுத்துக்கிறதுக்கு ஒரு இடம், அதுல திருப்தி இல்லை அப்படின்னா அப்புறம் ஒரு ஆம் வாங்கினா திருப்தியா, இல்ல ரெண்டாம் வாங்கினா திருப்தியா, மூணாம் வாங்கினா திருப்தியா, மாடி கட்டினா திருப்தியா? ஒரு திமே கொடுத்தாதான் திருப்தி வருமா? அது வராது. எதிர்ச்சாந்தாபதுஷ்டஸ்ய தேஜோ விப்ரஸ்ய வர்தே. பிராமணனுடைய தேஜஸ்ங்கிறது எதுல இருக்கு தெரியுமா? துஷ்டியில இருக்கு. கிடைக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டானா அவன் பிராமணன். அவனுடைய தேஜஸ் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கும். இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் ஆசைப்பட்டு அவனுடைய தேஜஸ் நாளுக்கு நாள் குறைச்சுட்டே இருக்கும். அதனால எனக்கு இதை தவிர வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு தர்மத்தை எடுத்து பேசுறான். அவருக்கு பரம திருப்தியாச்சு. உடனே அப்படியானால் நான் தந்தேன், நான் தரேன், தந்தேன் அப்படின்னா உடனே நில் அப்படிங்கிறார். ஸ்டாப் பண்ணிட்டார் சுக்கராச்சாரியர். அவருடைய ஆச்சாரியர் குரு அசுர குருவா இருக்கக்கூடியவர். அந்த மகாராஜாவை தனியா கூட்ட விஷயம் தெரிஞ்சுதான் சொல்றியா, நான் பார்த்துட்டு இருக்கேன் என்னையும் எங்கிட்ட கேட்க வேண்டாமா? யாரோ ஒருத்தர் வந்தா உடனே சம்பாவனை பண்ணிடலாம். வாத்தியார்ட்ட கேட்கணும், இவர் வந்திருக்காரு, இவருக்கு என்ன சம்பாவனை பண்ணலாம், என்ன பாதி பண்ணலாமா, கால் பண்ணலாமா, அப்படி கேட்டு தானம் பண்ண. இல்லை வாத்தியாருக்கு என்ன மதிப்பு? அதனால எங்கிட்ட கேட்காம நீ பாட்டுக்கு தானம் பண்ணா அது உச்சிதம் கிடையாது. நான் சொல்றேங்களே வந்திருக்கோம் யாருன்னே உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். மாயா மாணவகம் ஹரி, ஹரி வந்திருக்க இந்த இடத்துல. நீ வந்து என்ன பண்ணணும் கேட்டா, அவர் கேட்டதெல்லாம் கொடுக்க கூடாது, நீயே ஏதாவது தானத்தை பண்ண பண்ணி அனுப்பிச்சு விட்டுரு, இந்தாரு வாங்கிடு அப்படின்னு சொல்லி போயிட்டு வர திருப்தியா அப்படின்னு கேட்டு அவர் அனுப்பிச்சு விட்டுறணும். இப்படி எல்லாம் இதுக்கு வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னா மகாவலி சக்கரவர்த்தி சொன்னார், ஹரி வந்திருக்காரா? அப்ப அதை காட்டு எனக்கு பாக்கியம் இல்லை. பெருமானே வந்து என்கிட்ட வந்து கை நீட்டி பௌத்த பிக்ஷாத்திங்கிற மாதிரி கை நீட்டி கேட்டானா யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? வரதர்ஷ பார்த்து என்ன பார்த்து சொல்றிருக்க பெருமாள், தத்மாத்வத்தோ மகிமீஷத்து விரணேகம் வரதர்ஷ பாத்து. பெருமாள் வரதன் இல்லாமல் இவனை வரதன் ஆக்கி இப்போ வரத்தை கொடுக்கறோம்னா இதை காட்டுல எனக்கு பாக்கியம் கிடையாது, நான் கட்டாயம் கொடுக்கறேன், நீங்க அனுமதி பண்ணுங்க அப்படின்னா சுக்கர சொன்ன நாசமாயிடுவோப்பா, உன்னை ஏமாத்தணும் வந்திருக்கார் மாயா மாணவக்கள். அளக்கணும்னு ஆரம்பிச்சு மொத்தத்தையும் அளந்துட்டு போயிடுவார். அவரால் அளக்க முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. மொத்தத்தையும் இழந்துட்டு போய் ஓட்டாண்டி அழுந்து உனக்கு இருக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது, நீ அவர்கிட்ட போய் பீச்சை கேட்டணும். அந்த மாதிரி பண்ணி விட்டுடு, மூணடி எனக்கு கொடுக்கலையே ஏமாத்தலையே அப்படின்னு சொல்லி உன்னை பாபம் பண்ண, நீ தப்பு சொல்லிட்ட அசத்தின்னு சொல்லிட்டேன்னு சொல்லி உன்னை கொண்டு போய் நரகத்தில் தள்ளிடுவார். அதுக்காக தான் வந்திருக்கார். அதெல்லாம் புரிஞ்சுக்கோ, நான் சொல்றது நான் சூச்சகமாக தான் சொல்ல முடியும், இதெல்லாம் பப்ளிக்கா சொல்ல முடியாது. அதனால வந்திருக்கவர் யாருங்கிறத புரிஞ்சுக்கோ, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ அப்படின்னா மகாராஜா சொல்றான், அப்படியே தான் இருக்கட்டும், அவர் வந்து மொத்தத்தையும் என்னுடைய சர்வஸ்வத்தையும் அபகரிக்கிற அப்படின்னு இருக்கட்டும், போயிட்டு வரும். அதுக்காக நான் கொடுக்கறேன்னு சொன்னதை மீற முடியுமா? நான் பிரஹ்லாதி இல்லையா, பிரஹ்லாதனுடைய பேரன் இல்லையா, விரோசனுடைய புத்திரன் இல்லையா? அப்படி இருக்கச்ச ஒரு விஷயத்தை தானம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு சரியா இருக்குமா? அவா பேர் கெட்டு போகும்படி ஆக்கக்கூடாது. அதனால கொடுத்தது கொடுத்தது தான். நான் எப்படி அவருக்கு போய் நான் இல்லைன்னு முதல்ல ஆமா கொடுக்கறேன்னு சொன்னேன், ஆனா வந்து இப்ப பார்க்கலாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால நான் கொடுத்தது கொடுத்தது தான். உடனே இவர் சொன்னார், நீ எந்த சாஸ்திரத்துக்காக தானே பயப்படுற, சாஸ்திரத்துல எல்லாத்துக்குமே வழி இருக்கு. நம்ம சாஸ்திரங்கிறது ரொம்ப ஆச்சரியமான சாஸ்திரம், எதுலேருந்து எப்படி வேணாலும் தப்பிக்கலாம் இந்த சாஸ்திரத்துல. சாஸ்திரத்துக்கு படி என்ன சொல்லிருக்கு திருமொழியோ, தானங்கிறது கேட்ட உடனே எல்லாருக்கும் பண்ணக்கூடாது, அந்த சொத்தை அஞ்சா பிரிச்சுக்கணும், தனக்குன்னு ஒரு பங்கு வச்சுக்கணும், தன்னுடைய குடும்பத்துல பாதியைகளுக்கு அப்படின்னு ஒரு பங்கு வச்சுக்கணும், தர்மத்துக்கு அப்படின்னு ஒரு பங்கு வச்சுக்கணும், ஆபதத்தே தனம் ரட்சையுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆபத்து காலத்துல நன்னா உதவணும் அப்படிங்கிறது, போகத்துக்குன்னு ஒரு பங்கு வச்சுக்கணும், ஃப்ரீயா ஆனந்தமா இருக்கணும் இல்லையா, அதுக்குன்னு பங்கு வச்சுக்கணும், ஆபத்துக்காக அப்படின்னு பங்கு வச்சுக்கணும். இந்த நாலு போக அஞ்சாவது தான் தர்மத்துக்காக, தர்மத்துக்காக கொடுக்கணும். அதனால மொத்தத்தையும் கேட்டா கொடுத்துடக்கூடாது. அதனால அஞ்சா பிரிக்கிறபடினால நீ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டான்னா அவர்கிட்ட சொல்லி, இந்த மாதிரி சாஸ்திரம் இருக்கிறபடினால நான் மொத்தத்தையும் கொடுக்க முடியாது, ஏதோ அஞ்சில் ஒன்னாவது நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம் நீர். அது மாத்திரம் இல்ல, அப்படி சொன்னா கூட அது பொய் தானே, முதல்ல கொடுக்குறேன் எதை கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது மாத்திரம் கொடுக்குறேன்னு சொன்னா பொய் இல்லையா அப்படின்னா ஆபத்காலத்துல பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. விவாக காலே ரத்திசேம் பிரயோகே பிராணாத்தேயே சர்வதனாபகாரே விப்ரசிதார்த்தேகி அன்றதம் வதந்தி பஞ்சாண்டிருதான் யாஹு அபாதகாரி. ஒன்னொன்னுக்கும் எடுத்து சொல்ற, அஞ்சு இருக்கு அஞ்சு இருக்குங்கிற இவர் எல்லாத்துக்கும் எடுத்து சொல்ற. ஆச்சரியமான வாத்தியா பக்கத்திற்கு எல்லாம் கொண்டாடுறா. என்ன அழகான வாத்தியார், இந்த மாதிரி வாத்தியார் கிடைச்சா நமக்கும் நல்லா இருக்கும், ஆனா இப்படி கிடைக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறா. அழகா என்ன ஒன்னு ஒன்றுக்கும் ஒன்னு எடுத்து சொல்றேன். அப்ப ஆபத்காலத்துல போய் சொல்லலாம், தப்பு கிடையாது. விவாக காலத்துல போய் சொல்லலாம் அப்படின்னு போய் சொல்லியாவது ஒரு விவாகம் நடக்கணும்னா, விவாகங்கிறது உத்தமமான ஒரு தர்மம் இல்லையா, கிரகஸ்தாசிரமங்கிறது வசதி இல்லையா, அதனால போய் சொல்லி விவாகம் பண்ணா பண்ணலாம், தப்பு கிடையாது. அப்படின்னா அந்த மாதிரி சர்வதனாபகாரி மொத்த சொத்தும் போயிடு போல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப போய் சொல்லி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கவா, இது சாஸ்திரமே இடம் கொடுத்துருக்கு. அதனால நீ அவர்கிட்ட போய் மெதுவா ஏதாவது சாதிச்சா சொல்லி போய் சொல்லி மாத்தி நீ தப்பிச்சுக்கோ, உயிரை பொழைச்சுக்க பார்த்துக்கோ, இல்லாட்டா ரொம்ப கஷ்டமாயிடும், உனக்கு ஆபத்தாயிடும் அப்படின்னு சொன்ன மகாபலி சக்கரவர்த்தி ஒத்துக்க மாட்டேன். நீ குருவே ஆனாலும் இந்த விஷயத்த என்னால் ஒத்துக்க முடியாது, ஏன்னா சாட்சாத் சர்வேஸ்வரனான விஷ்ணு வந்து என்கிட்ட கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன், அவர் எதை கேட்டாலும் நான் கொடுக்க போறேன், மொத்த நாசமும் வந்தாலும் பரவாயில்லை, எனக்கு அதை காட்டிலும் பரம பாக்கியங்கிறது எதுவுமே கிடையாது லோகத்தில். பிரகலாதருடைய பேரன் விரோசனுடைய புத்தங்கிறது இப்ப லோகத்துல நிலை நிக்கிறோம்னா இதான் வழி, என்னத்தையும் கொடுக்க விரோசன் எதை கேட்டாலும் கொடுத்தாரு, அந்த மாதிரி நான் கொடுக்கறேன், எனக்கு இதனால பெருமை அதிகமாகும், அது தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம். அதனால நான் நீ சொல்றத கேட்க போறது இல்லை அப்படின்னு நான் சாபம் கொடுத்துட்டேன். அவர் நீ மொத்தமும் உனக்கு சர்வநாசம் வந்துடும் போ அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு அவர் அப்படியே விலகி நின்றுட்டார். இந்த மகாபலி சக்கரவர்த்தியோட தர்மபத்னி ஒருத்தி இருக்காள், விந்தியாவளி அப்படின்னு பெயர். அவோ அந்த தீர்த்தம் தானம் தீர்த்தம் கையில் எடுத்து வச்சுருக்கா, தானம் பண்ணணும்னா தீர்த்தம் சேர்க்கணும் இல்லையா, அதை கையில எடுத்து வச்சுருக்கா. இவ வாத்தியாரும் இவரும் ஏதோ ரகசியமா பேசும்போது அவ மனசுக்குள்ள பயம் வந்துருக்கான், ஏதாவது பண்ணி இவர் தருத்துற போறார், தானம் பண்றது தருத்து தானம் பண்ண முடியாது போயிட போறது, இந்த பிள்ளைக்கு தானம் பண்ணணுமே, நம்ம எத்தனை அழகா இருக்கு, எத்தனை வர்ச்சஸ்வியா இருக்கு, இதுக்கு தானம் பண்றதுக்கு கொடுத்து வைக்கணும் அப்படின்னு ஒரு மாதா அப்படிங்கிற சாம்சன் நிக்கிறார். அவோ இதுக்கு தானம் பண்ண முடியாம போயிட போறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த தீர்த்த பாத்திரத்தை கீழே கூட வைக்கலையாம், அதோ கீழே வச்சுட்டு என்ன எடுத்துக்கலாமா வேணாமா சொல்லுங்க அப்படின்னு மிரட்டுற மொழியோ, அதெல்லாம் இல்லாம அவர் அவர் சொல்றதுக்கு முன்னாடி அவர் வேற ஏதாவது வந்து அம்மா நான் ஏதாவது சொல்றேங்கிறதுக்கு முன்னாடி அவர் கையை பிடிச்சு இந்த தீர்த்தத்தை சேர்த்து விடணும், சேர்த்தா ஒரு தானம் பண்ணது ஆயிடும் மொழியோ அப்படிங்கிறதாக துடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இவர் வந்து அவரை சமாதானப்படுத்திட்டு நேரம் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு கூட நான் கொடுக்கிறேன் அப்படின்னு தானம் பண்ணி ஜலம் சேர்க்கிறார். இந்த அம்மா இவர் தானம் பண்ற அந்த தீர்த்தம் கையில வாங்கிக்கிற பெருமாள், அது பூமியில சேர்றது இல்லையா, அது சேர்றதுக்கு முன்னாடி தத்வாமனம் ரூபம் அவர்தாபுதம் ஹரேரனந்தம் குணம் திரையாத்மகம் அற்புதமா வளர்ந்துதான். அடுத்த கணக்காலம் வாங்கிட்ட மாத்திரத்தினாலேயே அந்த கணத்தினாலேயே யோசிக்கவே பெருமாள் ஏன் அப்படி வேகமா வளர்ந்தார் அப்படின்னா, அதான் ஆழ்வார் சொல்றார், உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அண்ட முறை. அதாவது என்ன கேட்டா, முன்னாடி காட்டுல இப்ப கொஞ்சம் பெருமனா இருக்கார், ஏன் பெருமனா இருக்கார் அப்படின்னு ஒருத்தர் பார்த்து கேட்டா ஒண்ணுமில்ல, சந்தோஷம், கவலை வந்தா எழுச்சி போயிடுவார், சந்தோஷத்துல ஒரு சுத்து பெருத்துருவார், இந்த மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட தானம் வாங்கினார் அப்படிங்கிற சந்தோஷத்துல ஒரு சுத்து பெருத்தாராம், அதை அப்படி ஆயிட்டார் திருவிக்கிரமனாக ஆயிட்டார் அப்படின்னா இவ்வளவு சந்தோஷம் இவருக்கு இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அப்படி பகவான் அனந்தன் அப்படிங்கிறது லோகத்துல எல்லாருக்கும் தெரியும்படியாக பெருமாள் ஆச்சரியமாக வேகமாக ஆழியிட சங்கும் வில்லும் இழ திசை வாழ்விட அண்டம் மோழை இழ முடி பாதம் இழ அப்பன் மொழியிட உலகம் கொண்டவாரே அப்படின்னு ஆழ்வார் கொண்டாடு. ஆழியிழ சக்கரம் வளரும், பெருமாள் திருமேனி மாத்திரம் வளரல, அவர் திருவடி மாத்திரம் வளரல, ஆழி எழ சங்கும் வில்லுமெட திசை வாழி எழ பக்கத்தில் இருக்கலாம் வாழி வாழின்னு பல்லாண்டு பாடுறான் எல்லாரும் ரிஷிகள் எல்லாம், என்ன சர்வாத்மா நாராயணன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. தண்டும் வாழுமெழ அண்டம் மோழ எழ முடிப்பாத மழ நிறைய ஆழ்வார் நிறைய சொல்றாரு இங்க, உடனே ஒண்ணு விட்டுட்டாரு ஆழ்வார் இந்த பாசுரத்துல. சக்கரம் வளர்றது, சங்கம் வளர்றது, ஆயுதங்கள் எல்லாம் வளர்றது, முடி வளர்றது, பாதம் வளர்றது, எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கு. சுவாமி தேசிகள் ஒன்னு அப்படி சேர்க்கிற பாதுகா சாஸ்திரத்துல பாதுகை வளர்றது சேர்த்து கொடுக்குறது, திருவடி வளர்ந்தா பாதுகையும் வளர்ந்த மொழிய மேல. அதனால வாமனாவதார் திரிக்குற அவதாரத்தை சொல்லச்சு ஆச்சரியமா சொல்ற, பாதுகையும் வளர்ந்து ரொம்ப வேடிக்கையா சொல்ற, பெருமாளுடைய திருவடி மேல மேல வளர்ந்துதான். அப்போ அந்த திருவடி கீழே எல்லாரையும் அடைக்கிறார் பெருமாள், ஜெகத்து மொத்தத்தையும் சராச்சரம் அசீகரத்தில் சரண பங்கஜேன அங்கிதம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, சராச்சரம் மொத்தத்தையும் தன் திருவடியினாலே சீல் வைக்கிறார், இது என்னுடையது, பேக்ல ஒரு சீல் போட்டு வைக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி இது என்னுடையது, இது என்னுடையது அப்படின்னு சீல் போட்டு வைக்கிற, இப்படி எல்லாத்தையும் கீழே வைக்கும் போது தேசிகன் தன்னை சொல்லிக்கிற அந்த பெருமாள் மேல மேல வளர்ற அதுக்கும் மேல வளர்ந்துருக்கு என்னுடைய பாபம். மேல அவர் திருவடி வளர்றது, அந்த திருவடிக்கு மேல வளர்ந்துருக்கான் இவருடைய பாபம். அப்ப என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா, அந்த திருவடிக்கும் மேல நீட்டிட்டு பாதுகை கொஞ்சம் அந்த பாதுகை அப்படி போய் அந்த வளைஞ்சு அந்த பாபத்தை அடக்கிட்டான். அது பெருமாள் திருவடிக்கும் அடங்காத பாபம் பாதுகைக்கு அடங்கிட்டு அப்படிங்கிற வாஸ்தவம் தான். நமக்கு பாதுகை தானே நம்மளை அடக்கிறது, அப்படி கம்பீரமா போச்ச உள்ள அடக்கிறது என்னவோ பாதுகை தான் நம்மள. அதனால நமக்காக தான் அப்படி சுவாமி தேசியம் அருளி செய்கிறார். உன்மிதியில் புனலுரிமை ஒரு கால் நிற்ப, ஒரு காலம் காமறு சீறு அவனுள்ளத்து என்மதியும் ஆசிரித்து மண் முழுதும் அகப்படுத்து நின்ற எந்தை மலர்புறையின் திருவடியே வணங்கினேனே. திருவிக்ரமனுடைய சரணாம்புஜ துவயமானது எல்லாருடைய சிரஸ்லையும் அன்னைக்கு வளர்ந்திருக்கு. எல்லாருடைய சிரஸ்லையும் அவர் அங்கனம் வந்திருக்கார். நீங்க எல்லாரும் எங்களுக்கு தாசர்கள் அப்படின்னு காண்பிச்சிருக்கார். மண்ணை இருந்து துழாவி வாமணன் மண் இது வேண்டும் அப்படிங்கிறார். மண்ணை இருந்து துழாவராளாம் அந்த நாயகி. என்ன அப்படின்னா, இது வாமனனுடைய மண் தானே, அவன் அளந்தது தானே, இதை விட்டுட்டு மற்றதா அளக்கலையே, இதையும் சேர்த்துட்டு தானே அளந்த அப்படிங்கிறாளாம். அப்படி ஒரு திருவடியினாலே இந்த குறுக்கு வாட்டலை போட்டு பூமி மொத்தத்தையும் அளந்த. ரெண்டாவது திருவடி ஆகாசத்துல வளருது, ஹைட்டில் போடுது. அது சாத்தியண்டார் திருமேனிய உலகந்த பெருமாள் சேவிச்சா நம்ம சேவிக்கிறோம். ஒரு கையை வச்சுட்டு இந்த பக்கமா சாதிச்சுட்டு ரெண்டாவது திருவடினாலே ஆகாசத்தை நேராக அளக்கிற. அது மேல ஒவ்வொரு லோகமா தாண்டி தாண்டி போறது. ஆகாசத்துல சத்திய லோகம் தாண்டி இன்னும் மேல போயிடும். மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறன் தடவி அப்பாலுக்கு அப்பாலுக்கு மண் முழுதும் அகப்படுத்து நின்ற எந்தை மலர் புறையும் திருவடியே வணங்கினேனே. இந்த திருவடி தானே சேவிக்கணும். இப்படி ஆச்சரியமான ஒரு திருவடி தாமரைப்பூ திருவடி. சத்தியலோகத்துல பிரம்மா பார்த்தார், பெருமானே அவருடைய திருவடியே நேரம் இங்க வந்திருக்கு அப்படின்னும் போது ரொம்ப ஆனந்தத்தினாலே தன்னுடைய கமண்டல் ஜலத்தினாலே அதுக்கு திருமஞ்சனம் பண்ணி சஹசிர சீரிஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாத் அப்படின்னு சேர்க்க அந்த ஜலம் கீழே வரது. அதுதான் கங்கா ஜலமா, பிரம்மாவுடைய கமண்டல ஜலம். ஆகாசத்தை வந்து ஆகாசத்தை கிழிச்சுண்டு நேரம் அண்டகட்டாகம் அப்படின்னு பெயர். அது கிழிச்சுண்டு நேரம் வந்து பூமியில வருது. பகீரதனுடைய பிரயத்தனத்தினாலே நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஆசீர்வாத. பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தான் இந்த கங்கா நதி. என்ன கேட்டா, கங்கையில் திருமால் பழனி கீழ் குளித்திருந்த கணக்காமே அப்படின்னார். கங்கையில போய் பெருமாளுடைய திருவிடிகள் என்னன்னா, கங்கையை பத்தி பட்டு பாட்டு பாடினார் பெரியாழ்வார். கண்டவண்ணம் கடினார் சொல்லச்சேன், கங்கை கங்கை கங்கை என்ற வாசகத்தார் அப்படின்னா சொல்லி கங்கையை பத்தியே பாடினார். இந்த பத்து வாசரம் பாடினா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, கங்கையில ஸ்நானம் பண்ண போறது. கங்கையின் திருமால் கழலை கீழ் குடித்திருந்த கணக்கு அப்படின்னு உத்தமமான பலனை சொல்ற அந்த இடத்துல. அதனால பெருமாள் திருவடி தீர்த்தம் தான் நம்ம மேல விழுந்துட்டு கங்கையில தீர்த்தம் தீர்த்தமாடுறோம் அப்படின்னா, அப்படி தீர்த்தமாடுறோம்னா பெருமாள் திருவடி சம்பந்தம். பாதுகை வழியா வரா மாதிரி கங்கை வழியா வந்துட்டு, அதையும் பாதுகா சாஸ்திரத்துல சொல்ற. பாதுகை வழியாவும் திருவடி சம்பந்தம் வருது, கங்கை வழியாகவும் திருவடி சம்பந்தம் நமக்கு கிடைக்கிறது. இப்ப அதுல தீட்டாமடாமல் இருப்பாடும். அப்ப கங்கையில் கங்கையில் திருமால் கழனை கீழ் குளித்திருந்த கணக்காமே அப்படின்னா, அப்ப கங்கையில குளிக்க மாட்டேன் அப்படின்னா இந்த பத்து பாட்டு சொல்லாத மாட்டோம். ஏன்னா குளிச்சா கங்கையில குளிச்ச கணக்காயிடும். கங்கையில குளிச்சா கங்கையில குளிக்க மாட்டேன் அப்படின்னா இந்த பத்து பாட்டு சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னா. அப்படியாக ஆச்சரியமாக கங்காஜல பிரவாகம் அப்படிங்கறது வந்தது. மேலையும் அளந்தார், ரொம்ப வேகமாக வளர்றதான். பக்த பிரிய தொயி ததா பரிவர்த்தமானே முக்தாவிதான விததிஹி தவ பூர்வமாசீத் ஹாராவளி பரமதோ ரசனா கலாபஹ தாராகணஹ ததனு மௌக்திக நூபுரஸ்ரீஹி. திருக்கோவிலூர் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ற சுவாமி. நேர அப்படியே வளர்ந்த போது மேல நட்சத்திர மண்டலங்கள்லாம் அப்படியே மேல முத்து வித்தானம் கட்டின மாதிரி இருந்துதான் ஒரு கணத்துல. அடுத்த கணத்துல பார்த்தா நட்சத்திர மண்டலங்கள்லாம் கோர்த்து முத்தா கோர்த்து ஹாரமா கட்டின மாதிரி இருக்கான் பெருமாள். நான் வளர்ந்துட்டார் மேல. அடுத்த கணத்துல பார்த்தா அவருடைய திருவடியில நூபுரமா கட்டி வச்ச மாதிரி, சலங்கையா கட்டி வச்ச மாதிரி இருக்கான் திருவடி. அத்தனை வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு ஆச்சரியமா கொண்டாடுற. அந்த பெருமாளும் உலகளந்த பெருமாளா இருக்கார். பக்த பிரியா, பக்த பிரியரா இருக்கார். பக்தோபமர்தசகன் அவர் சுருக்கற, சுருக்கி மூணு பேர்ல ஒரு ரேழுக்குள்ள நிற்கிற, அதுவும் ஆச்சரியம், இதுவும் ஆச்சரியம், பல ஆச்சரியம் அதையும் பண்ற. அந்த உலகளந்த பெருமாள் தான் திருக்கோவலூர் உலகளந்த பெருமாள் இருக்காரு. அவரே ஒரு சமயம் முதலாழ்வார்களை நெருக்கிறதுக்காக தன்னை சின்ன ரூபமா எடுத்துட்டு உள்ளுக்குள்ள அவர் நெருக்கின்றிருக்கார். இதுதான் ஆச்சரியம், அதை அனுபவிக்கிறார் அந்த இடத்துல. அப்படி ரெண்டு அடியில இந்த பூமியையும் ஆகாசத்தையும் எல்லாத்தையும் அளந்து முடிச்சு மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட பெருமாள் கேட்கற மூணாவது அடிக்கு இடம் சொல்லு. அப்போ மூணு அடி தரேன்னு சொன்னியோ இல்லையோ, பிரதிஜம் பண்ணிருக்கியோ இல்லையோ, அப்போ சத்தியவாதம், நீ சொன்னது சத்தியமாகணும்னா மூணாவது அடிக்கு இடம் சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா நீ அசத்தியவாதி அப்படின்னு சொல்லி நரகத்துலாம் போய் உனக்கு வாசம். அப்படின்னா மூணாவது அடி எதை கொடுப்போம்? அவன் மொத்தம் அளந்து முடிச்சாச்சே, சத்துர்தச குணங்களும் அளந்தாச்சு, இனிமே என்ன பண்ணுவான்? மகாபலி சக்கரவர்த்தி தலைய குறைஞ்சான், அழகா வார்த்தை சொல்றான். வச்சம் எணீக்கம் சுரபர்யம் அன்யதே பதம் திருத்தீயம் குரு சீர்ஷ்ணிமே நிஜம். பெருமாள் கிட்ட ஆசையா பிரார்த்திக்கிற, மூணாவது அடிய என்னுடைய சிரஸ்ல வெய்யும் அப்படின்னு சொன்னா அந்த புதுவா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இது ஒத்துக்க முடியாது, ஏன்னா ஏற்கனவே அளந்துட்டாரு. பூமி அளந்த போது இவன் சிரசும் சேர்த்துதான் அளந்துட்டார். அப்ப முதல்ல அளக்கும் போதே உங்க சிரசையும் அளந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த சிரஸ் இருந்தா அப்புறம் ஒத்து ஒருத்தர் தலையில ஒவ்வொரு கால விஷயம் இருக்க முடியுமான்னு, அது எத்தனை அடின்னு கணக்கு கிடையாது, முடிஞ்சு போச்சு. அதுல பின்ன அழகா பேசுற, நான் வந்து மூணு அடி கொடுக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன், என் வார்த்தையை சத்தியமாக்குறது உங்ககிட்ட இருக்கு, நான் என்னால ஒண்ணும் கிடையாது. அதனால என்னுடைய பக்தரான மகாபலி சக்கரவர்த்தி அவன் வார்த்தை சத்தியமாகணும் அப்படின்னு நீ நினைச்சீர்னா அப்போ என்னை ஏத்துக்கணும், உங்களுடைய மூணாவது அடியை என் சிரஸ்ல வைக்கணும் அப்படின்னு பேசற. அவன் பெருமாளும் சரின்னு அங்கீகரிச்சு, அப்படியானால் நான் எடுத்து வைக்கிறேன்னு மகாபலியை சிரஸ்ல தன்னுடைய திருவடியை வச்சு மகாபலியை பாதாளத்துக்குள்ள வச்சு, அந்த பாதாள லோகத்துல மகாபலி இருக்கிற இடத்துல தானே வந்து துவாரபாலகனாக பெருமாள் இருக்காரா இன்னைக்கும். பிரகலாதன் கொண்டாடுற அங்க வர, இது என்னது ஆச்சரியம், இப்படி கூட ஒருத்தர் சேவை பண்ணுவார், நீ உள்ளுக்குள்ள இருக்க நான் அங்கே கீப்பரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கீரே அப்படின்னு கொண்டாடு. ஆழ்வார் அழகா சொல்ற, பெருமாள் கிட்ட கேட்கிற, நீ ஒரு அடியால பூமியை அளந்து ரெண்டாவது அடினாலே ஆகாசம் மொத்தத்தையும் அளந்துட்டார் எல்லாத்தையும். அப்ப அவங்க கிட்ட கேட்கும் போது ரெண்டு அடி வேணும் தானே கேட்கணும், எல்லாம் முடிஞ்சு போச்சு, எதுக்கு மூணு அடி வேணும் அப்படின்னு கேட்டேன். கேட்கும் போதே ரெண்டு அடி வேணும்னு சொல்லிட்டு காரியத்தை முடிச்சுட்டு போக வேண்டியதுதானே, அதை பிடிச்சி இந்திரனுடைய ராஜ்யத்தை இந்திரனுக்கு கொடுத்துட்டு இன்னும் வேட்டுக்கு போக வேண்டியதுதானே. மூணாவது அடி கேட்டு இது என்ன மாயம், இது என்ன ஆச்சரியம், அடியை மூன்றை இறந்தவாறும் அங்கே நின்னாள் கடலும் மண்ணும் இன்னும் முடிய ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் நொடியுமாறவை கேட்கும் தோறும் என் நெஞ்சம் நிந்தனக்கே கரைந்துனும் கொடியவள் வினையேன். இதை கேட்கும்போது என் மனசு கரைந்து உருகுது, என்ன கேட்டா இறந்த மாறும், இப்ப இதுக்காக யாச்சனை பண்ணணும். கிருஷ்ணாவதாரத்துல அங்கங்க போய் தட்டி பறிச்ச மாதிரி போய் மகாபலியை தட்டி பறிக்க வேண்டியது, இதே கொடுறா நான் சொல்றேன் குரு சொல்லலாம் இல்லையோ. யமதர்மராஜன் போய் சாசனம் பண்ற, மச்சா ஆசன புரஸ்கிருத அந்த குரு புத்திரன் இருக்கானே கொண்டு வந்து குரு அப்படிங்கிற கிருஷ்ணாவதாரத்துல அவன் யாச்சனம்லாம் கிடையாது, எடுத்துக்கிறதா அங்க. அப்போ நான் சொல்றேன் நீ குரு அப்படின்னு குரு புத்திரனை கொண்டு வந்து கொடுக்கற, எத்தனையோ 14 வருஷம் முன்னாடி போன குழந்தைய வீட்டு கொடுக்கற, நீ போய் எதுக்கு யாச்சனம் பண்ணணும், சர்வேஸ்வரனா இருக்கணும் போய் யாச்சனம் பண்ணணுமா? இறந்தவாறும் அதுவும் அடியை மூன்றை இறந்தவாறும் அதுவும் மூணு எதுக்கு, ரெண்டுன்னு சொன்னா நாங்க புரிஞ்சுப்போம், சரி ஓஹோ இந்திரனுக்காக ஒண்ணு, இந்த பூமியில இந்த பூமியில யார் ஆள போறாளோ அவளுக்காக பூமி, இந்திரனுக்காக அந்த லோகம், அதுக்காக பெருமாள் கனெக்ட் பண்ணி வந்திருக்க அப்படின்னு புரிஞ்சுப்போம். நீ மூணு அடி கேட்டுட்டு அங்கே நின்னால் கடலும் மண்ணும் விண்ணும் முடிய ஈரடியால் முடித்து கொண்டுட்டேன் மொத்தம். அதை நான் நினைச்சுட்டே இருக்கேன், நொடியுமாறவை கேட்கும் தோறும் இதுக்காக முன்னாடி கேட்டார் முன்னாடி கேட்டார் அப்படின்னு நான் நினைச்சு நினைச்சு பாக்குறேன். அப்புறம் தான் ஒரு விஷயம் புரியுது, என் நெஞ்சம் நிந்தனுக்கே கரைந்துருவும். பெருமாளுக்கு தேவை அந்த மூணாவது அடிதான், மொத்தத்தையும் கொடுத்துட்டான் இல்லையா மகாபலி சக்கரவர்த்தி, அவனுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது, ஓட்டாண்டி ஒன்னும் கிடையாது இல்லையா, எல்லாத்தையும் வீடுவின் முற்றமும் அப்படிங்கிற மாதிரி மொத்தத்தையும் விட்டாச்சு. இனிமே என்ன இருக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னா பெருமாள் சொல்ற, நீ வேணுங்க மொத்தம் போச்சு, உன்னுடைய சரீரம் எல்லாம் போயிடுது, இந்த ஆத்மா அப்படின்னு ஒன்னு கொஞ்சம் அதை எனக்கு சமர்ப்பணம் பண்ணு, என் திருவடி கீழே இருக்க வேண்டியது இந்த ஆத்மா, மகாபலி தான், அந்த மேல் லோகம் இருக்கிறது இந்திரனுக்கு, கீழ் லோகம் இருக்கிறது வேற ஒருத்தர், எனக்கு தேவை நீ, உன்னுடைய சிரஸ் அது எனக்கு வேணும். அந்த மூணாவது அடி தான் அவருக்கு உத்தேசியம் பெருமாள், அதுக்காக தான் மூணு அடி வேணும் அப்படின்னு கேட்டாரா. வீடுமின் முற்றவும் அப்படிங்கிற ஆழ்வார், வீடுமின் அப்படின்னா விட்டுடுங்கள் அப்படின்னு அர்த்தம். அதை முதல்ல சொல்ற, எதை விடணும் அப்படின்னு கேட்டா முற்றவும் அப்படின்னா. எப்பவுமே இது சொல்லச்ச ஒரு அழகு, முதலே விட்டுடுங்கோ அப்படிங்கிற, நான் சொல்றேன் இதை விடுங்கோ அப்படின்னா எதை விடணும் அப்படின்னு கேள்வி கேட்டு மெதுவால அப்படின்லாம் இல்லை. பாம்பு கையில பிடிச்சிருந்த முதல்ல விடு விடு விடு அப்படின்னு கத்துறான் இல்லையா, அந்த மாதிரி வீடுமின் விட்டுடு விட்டுடு அப்படின்னா எதை விடணும்னு கேட்டா முற்றவும், வீடுமின் முற்றவும், வீடு செய்து விட்டாச்சா அப்படின்னா விட்டாச்சு. விட்டப்புறம் உம் உயிர், இந்த ஆத்மா இருக்கும், இந்த ஆத்மாவையும் விட்டுடும். எல்லாத்தையும் விட்டாச்சா, எல்லாத்தையும் விட்டாச்சு, என்ன இருக்கேன்னா எங்கிட்ட ஒண்ணும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன்னா அந்த நானையும் விட்டு, அதையும் பகவான் கிட்ட வீடுடைய ஆளுடைய வீடு செய்யினே அப்படின்னா பல விதமா அர்த்தம் சொல்றான் இந்த பாட்டு. இது ஒரு அர்த்தம், வீடுமின் முற்றவும் நாமத்தையும் விட்டுடுங்கன்னு சொல்லிட்டார். அப்புறம் வீடு செய்து அப்படின்னா விட்ட பிற்பாடு அப்படிங்கிறார், அதான் எல்லாத்தையும் விட்டுடுங்கன்னு சொல்லி சொல்லி, அப்புறம் விட்ட பிற்பாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கா சொல்றார் அப்படின்னா, வீடுமின் முற்றவும் எல்லாத்தையும் விட்டுடுங்கன்னு ஆழ்வார் சொன்னார், நாம ஒன்னும் சொல்றோம் யார் விட்டோம், அதனால விடுறது கஷ்டமா இது, அதனால யார் விடுறாளோ அவளுக்கு அடுத்தது இது. எல்லாத்தையும் விட்ட அப்புறம் உம் உயிர் அப்படின்னு இந்த ஆத்மா இருக்கு, ஆத்மாவையும் பகவான் கிட்ட அர்ப்பணம் பண்ணுங்க. ஆத்மாவை பகவான் கிட்ட அர்ப்பணம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு யோகியதை வேணும். நானே பகவானை சேர்ந்தோம்னா என்ன யோகியதை வேணும், எனக்குன்னு ஒண்ணு நம்ம வச்சுக்க கூடாது, எனக்குன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு நமக்கு தோணும். எனக்கு என்ன குறை, எனக்கு நிறைய ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்கு நான் பாத்துக்கிறேன், எனக்கு என்ன குறை, நான் வித்தைகள்லாம் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கேன் நான் பாத்துக்கிறேன், எனக்கு என்ன குறை, அந்த டாக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர், என்னுடைய பந்துக்கள்லாம் நிறைய பேர் இருக்கா நான் பாத்துக்கிறேன், பேங்க்ல அக்கௌண்ட்ல நிறைய இருக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற வரைக்கும் இந்த ஆத்மாவை பகவான் கிட்ட சமர்ப்பிக்கணும் அப்படின்னு தோணாது. ஆத்மரக்ஷணம் நம்மளே பார்த்துப்போம், எல்லாத்தையும் நமக்கு இத்தனையும் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் விட்டானா, ஊரிலேன் காணியில்லை உறவு மற்ற ஒருவனில்லை, பாரிலின் பாதமூலம் பற்றினேன் பரவமூர்த்தி, காருடைய வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கலைகள் எனக்குன்னு யாருக்கா ஒண்ணும் கிடையாது, ஒரு ஊர் கிடையாது, ஒரு காணி நிலம் கிடையாது, பைசா கிடையாது, ஒண்ணும் கிடையாது, உருப்படியா ஏதாவது காரியம் பண்ணி கர்மங்கள் பண்ணியா அப்படின்னு கேட்டானா ஒண்ணும் கிடையாது, குளித்து மூன்று அணலை ஓம்பும் குறிக்கொள் அந்தனமை தன்னை ஒழித்திட்டேன், எண்கண் இல்லை நின்கணும் பத்தனே கழிப்பது என் கொண்டு நம்பி கடல் வண்ணா கதறுகின்றேன். நான் என்ன பண்ணுவேன், குளித்துதானே கர்மயோகம் பண்ணணும், குளித்து மூன்று அணலை ஓம்பும் அதில் குளிக்கணும், ஸ்தானம் மூலாகா கிரியா சர்வாகா அப்படின்னா, நீ கர்மயோகம் பண்றியா அப்படின்னா, கர்மயோகம் பண்ணா என்ன பண்ணணும், மூன்று அணல் திரேதாகிரி வச்சு அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணி எல்லாம் பண்றியா அப்படின்னா, அக்னிஹோத்திரம் பண்ணா என்ன பண்ணணும் அப்படின்னா சந்தியாவதனம் என்ன பண்ணணும்னா அது குளிக்கணும்னா அதுலே தகராறு. இப்போ குளிக்கிறதே காலங்காலத்தில் என்ன பிராதஸ்தானம் பண்ணணுங்கிறது கொஞ்சம் அதுக்கே தகராறு. அப்ப நான் குளிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு நான் எப்ப சந்தியாவதனம் பண்ணி எப்ப மூன்று அணை எங்க கர்மயோகம் பண்ணி எங்க நடக்குது, ஒளி தீட்டேன் நான் பிராமணன் இல்லை, என்கண் அல்ல ஞான யோகம் இல்லை, நின்கணும் பத்தம் அல்ல உன்கிட்ட பக்தி யோகம் எங்க இதெல்லாமே இல்லாத போலும் உன்கிட்ட பக்தி யோகங்கிறது என்ன இருக்கும், இப்போ ஒண்ணுமே இல்லை. கூடி இருக்கக்கூடிய சேத்தராச்சேத்திர வஸ்துக்களோ, நம்ம நம்ம சுற்றி இருக்கக்கூடிய புத்திர பந்துவாதிகள் யாரோ, இல்லை கூடி இருக்கக்கூடிய அர்த்தம் பைசா முதலான அச்சேதன வஸ்துக்கள் இதுவோ, இது ஒண்ணுமே கடைசி காலத்துல ஒரு நாளும் நமக்கு உபயோகப்படாது, இது ஒண்ணு சந்தேகமே கிடையாது. இதை யாரும் இதை நினைக்கல, இதை நான் சொன்னான்னு இல்லை, இதே எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றது எனக்காக தான் சொல்லிக்கிறேன். திருப்பி திருப்பி நம்ம அதையே நினைச்சுட்டு இருக்கோம், எங்கேயோ இருக்கக்கூடியவர் எப்படியோ வந்து நம்ம ரட்சிப்பார் அப்படிங்கிறது நம்ம நினைக்க முடியாது. ஆனால் அஜாமனுக்கும் அந்திம காலத்திலே பகவான் நாமா வந்து காப்பாத்தி கொடுத்து அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஆழ்வார் சொல்றார். இப்போ அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு சரணாகதி சொன்னார்னு வியாக்கியானம் பண்றார் சுவாமி. இப்போ ஒரு சரணாகதி பண்ணி வச்சிருவோம், பண்ணி வச்சுட்டோம்னா கடைசியில பகவான் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு வந்து கூட்டுப்பான் அப்படிங்கிறது இல்லையா. அதனால நமக்கு அப்படின்னு எது இருந்தாலும் அதை விட்டுட்டு நான் அப்படிங்கிறதையும் பகவான் கிட்ட சமர்ப்பிக்கிறது தான் சரணாகதி. மாம் மதியம் செனகிலம் சேதனா சேதனாத்மகம் ஸ்வகைகரியோபகரணம் வரதஸ்வி குருஸ்வயம். அப்ப நீனே ஒண்ணு கிடையாதா, உனக்குன்னு ஒண்ணு கிடையாதா, எல்லாத்தையும் கொடுத்துட்டோன்னா அப்புறம் என்னதான் பண்றது, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு பெருமாள் கிட்டனா அப்ப நான் என்ன பண்ண விரும்ப உட்காந்துக்கமா அப்படின்னா, எல்லாம் வரதா கைங்கரிய கைங்கரியத்துக்கு எல்லாத்தையும் ஆக்கிது, எல்லாம் உன்னை சேர்ந்தது மொத்தம், நானும் உன்னை சேர்ந்தவன், இந்த சரீரமும் உன்னை சேர்ந்தது, எங்காத்துல இருக்கக்கூடிய வஸ்து சேதன வஸ்து அச்சேதன வஸ்து என்னென்ன இருக்கோ எல்லாமே உன்னை சேர்ந்து எல்லாம் வச்சு உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பகவான் கிட்ட இதை அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டவன் மொத்தமும் பகவானை சேர்ந்தது அப்படின்னு நினைச்சு பகவதர்ப்பண புத்தியோடு கூட அவன் ராஜ்ய பரிபாலனம் முன்னாடி நேற்று ஜடபரதர் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையோ, அந்த மாதிரி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தா அது நல்லா இருக்கும். ஆனால் நான் சப்தத்வீப அதிபதி நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபடினாலே சகல தர்மமும் தெரிஞ்ச தார்மிகனா இருந்தும் பக்திமானா இருந்தும் இந்த அகம்பாவம் அப்படிங்கறது இருந்ததுன்னா பகவானுக்கு பிடிக்காதான். அதனால அதை குறைக்கிறதுக்காக அவனுக்கு பரம அனுகிரகம் பண்ற, அதான் பிரகலாதம் சொல்ற நீர் அவனுக்கு இப்படிப்பட்ட அனுகிரகம் பண்ணிருக்கிய அப்படின்னு. அங்க மகாபலி சக்கரவர்த்தி ஐஸ்வர்யத்தை எல்லாம் எடுத்துட்டார் அப்படின்னு சொல்றாங்களோ, ஐஸ்வர்யத்தை எடுத்து பிச்சையாண்டி ஆக்கி அவனை போய் சிரஸ்ல காலை வச்சு அவனை கீழே தள்ளிட்டார் அப்படின்னு இப்படி மோசமாக்கிட்டார் அப்படிங்கிறது கிடையாது, பரம அனுகிரகம் பண்ணியிருக்கார் நீர். ஏன்னா மகாபலி சக்கரவர்த்திக்கு ஐஸ்வர்யத்தை எடுக்கிறது அனுகிரகம். இதே கிருஷ்ணாவதாரத்திலே குபேரன் அந்த குச்சேலன் வந்து கேட்கும் போது ஒண்ணுமில்லாத அந்த குச்சேலனுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து வச்சு பெருமாள் வேடிக்கை பார்க்கிறார். அவரும் பரம பக்தர் தான், இவரும் பரம பக்தர் தான், பெருமாள்கிட்ட தெரியும் அவனுக்கு கொடுக்கிறது தான் அவனுக்கு பெருமாள் செய்கிற அனுகிரகம், எடுக்கிறது தான் இவனுக்கு பெருமாள் செய்கிற அனுகிரகம். யார் யாருக்கு எதை கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எப்படி அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் மொத்தமும் நன்னா தெரியும் பெருமாளுக்கு. அதனால இதுல நாம் கவலைப்படுறதுக்கும் ஒன்றும் கிடையாது, விசாரம் பண்றதுக்கும் இதுல ஒன்றும் கிடையாது. அப்படியாக மகாபலி சக்கரவர்த்தியையும் தனக்கு தாசனாக ஆக்கின்றார். திரிவிக்ரம த்வச்சரணம் புஜத்வயம் மதீய மூர்த்தானம் அலங்கரிஷ்யதி. ஆனந்தா கேட்கற அன்னைக்கு ஒரு நாள் நீர் அலந்திரே திரிவிக்ரமா, அந்த திருவடியினாலே என்னை என்னைக்கு மறுபடியும் என் தலையை அலங்கரிக்க போறேன். ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே உங்க திருவடியை வந்து நான் வந்து சிரஸால தரிக்கணும், உன் பொற்றாமரை அடியே போற்றும் அப்படிங்கிற மாதிரி உங்க சிரஸ் என் சிரஸ்னாலே நான் அதை தரிக்கணும். அப்போ அப்படிதானே கேட்கணும், ஸ்ரீவைகுண்ட லோகத்துல உங்க திருவடியை என்னைக்கு தாங்க போறேன் அப்படின்னு தானே கேட்கணும். ஆனா ஆளவந்தார் கேட்கிற நீ ஏற்கனவே ஒருதும் திருவடியை கொடுத்துட்டேன் எனக்கு, அது என்னமோ அரைக்குறையா தெரிஞ்சுது, சின்ன வயசுல பெருமாள் சேவிக்கிற மாதிரி புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. அதனால அந்த கதையெல்லாம் இருக்கட்டும், அது ஏதோ அன்னைக்கு நடந்தது, அன்று இவ்வுலகம் வளர்ந்த அங்க இன்று யாம் உங்கோ இறங்க எல்லோ ரொம்ப அது அன்னைக்கு நடந்தது, நாங்க இன்னைக்குன்னா வந்திருக்கோம். அப்ப அன்னைக்கு எங்களுக்கு அரைக்குறையா ஒண்ணும் தெரியல. திருவிக்ரம கதா புனசங்கர் அதாங்க கல்பகத்வஜார விந்தாங்குஷ வஜ்ர லாஞ்சனம் கதா புனஹ அப்படிங்கிற திருப்பி இன்னைக்கு வந்து என்ன திருவடியில என் சிரஸ்ல வைக்க போற அப்படின்னு கேட்கிறார். இப்படியாக மகாபலி சக்கரவர்த்திக்கு பரம அனுகிரகம் பண்ணார். விந்தியாவளி அப்படிங்கிறவங்க அழகா பேசுறாங்க, நிறைய பேர் பேசுறாங்க, திருவாளர் ஸ்தோத்திரம் பண்றாங்க. விந்தியாவளி சொல்ற இவர் இந்திரன் வந்து என்னுடைய ராஜ்யம் அப்படின்னார், மகாபலி சக்கரவர்த்தி அந்த ராஜ்யத்தை அபகரிச்சுட்டு விட்டார், இது என்னுடையது அப்படின்னார். உடனே இந்திரன் வந்து என்னுடைய ராஜ்யத்தை அவர் அபகரிச்சு விட்டாரே அப்படின்னார், அது எனக்கு வீட்டு கொடுங்கோ வீட்டு கொடுங்கோ அப்படின்னு இந்திரன் சொன்னார். வா ரெண்டு பேரும் ஒருத்தர் பொத்த என்னுடையது என்னுடையதுன்னு சண்டை போட்டு இருக்கா, ஆனா இந்த ராஜ்யத்துல ஏதாவது ஒரு புல்லாவது இவர் சிருஷ்டிச்சிருப்பாங்க இல்ல அவரை சிருஷ்டிச்சிருப்பாங்க, யார் சிருஷ்டிச்சாலோ அவளுக்கு தானே சொந்தம் இது. அது இல்லாம என்னுடையது கொண்டாடுறதுக்கு என்ன உரிமை இருக்கு, நீ சிருஷ்டிச்சியா பூமியில என்ன புல்லு சிருஷ்டிச்சியா மண்ணை சிருஷ்டிச்சியா, அப்ப எல்லாமே பெருமாளுடையது அப்படின்னு தானே இது அவளுக்கு புரியல, ஏதோ தன்னுடையதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ட்ரெயின்ல போகும்போது ஒருத்தர் சண்டை வந்துருச்சு, இவன் வந்து உட்காந்துட்டான், நான் தான் முதல்ல உட்காந்துட்டேன் அப்படின்னா நீ அவன் சொன்னேன் நான் தான் சீட்டு போட்டேன் ஏற்கனவே துண்டு போட்டுருவான், அவன் நான் தான் துண்டு போட்டிருக்கேன் என்னுடைய இதான் அப்படின்னா நான் தான் உட்காந்துட்டேன் முதல்ல அதனால என்னுடைய இதான் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டையாயிடுச்சு. அப்ப இந்த திரிக்கிற அவதார சேர்த்து கேட்டு போன ஒருத்தர் போனார், அவர் என்னப்பா சண்டை அப்படின்னா இவரை துண்டு போட்டா என்னுடைய இதுங்க ஒன்னு உங்க ரெண்டு பேருக்கும் இல்லை இது ரயில்வே டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இன்னும் நீங்க வெறும் தாக்காளிக்குமான இது கொண்டாடுறோம். அதனால இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சிருஷ்டிச்சவன் பகவான் அவனுக்கு தான் மொத்தமே உரிமை கொண்டாட முடியும், வேற யாருக்கும் கொண்டாட முடியாது, வெறுமை ஏதோ வரல சண்டை போட்டுருக்கா இந்த விஷயம் தெரியாமல் அப்படின்னு சொல்லி அழகான ஒரு தத்துவத்தை அவரு சொல்ற. பெருமாள் வந்து மகாபலி சக்கரவர்த்திக்கு பரம அனுகிரகம் பண்ணார், அடுத்த மன்வந்தரத்துக்கு அதிபதியாக அவர் ஆக்கிறேன் அப்படிங்கிறதாக அவருக்கு அனுகிரகம்லாம் பண்ணார். இது அஷ்டம ஸ்கந்தத்துல இந்த மாதிரி பகவத் அவதாரங்கள்லாம் சொல்றார், மத்ஸ்யாவதாரம் சொல்றார் கடைசியாக, பத்து அவதாரத்துல முதல்ல இருக்கு, அஷ்டமஸ்கந்தத்துல கடைசியில வருது. இந்த வைவஸ்வத மன்வந்தரம் அப்படின்னு இந்த மன்வந்தரத்துக்கு பெயர், முன்னாடி சுவயம்புவ மனுவனுடைய சரித்திரங்கள்லாம் முன்னாடி பார்த்தோம். இந்த வைவஸ்வான் அப்படிங்கிறோடைய புத்திரர் தான் வைவஸ்வத, அந்த வைவஸ்வத மன்வந்தரம் வந்து இப்ப நடக்கிறது இல்லையோ, இந்த மன்வந்தரத்துக்கு அதிபதியா இருந்தவர் ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கார், அவரு இந்த மன்வந்தரத்துக்கு அதிபதியா ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ராஜாவா இருந்தார், சத்யவிரதர் அப்படின்னு பெயர், பாண்டிய தேசத்துல ராஜாவா இருந்தார், ரொம்ப தார்மீகனான ராஜாவா இருந்தார். அவர் ஒரு சமயம் ஆச்சவணம் பண்ணணும் அப்படின்னு போகும்போது, வைகை நதியில ஆச்சவணம் பண்ண போகும்போது ஒரு மீன் ஒண்ணு அவர் கையில வந்துடும். உடனே அந்த மீன் அப்படியே ஜலத்துல சேர்க்கிற, அந்த மீன் பேசிட்டு, என்ன ஜலத்துல சேர்க்க வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு, இங்க எத்தனையோ பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் என்ன அப்படியே கிளம் முழுங்கிடும், அப்படியே திமிங்கிற மாதிரி முழுங்கிடும். திமிங்கிலம்னா திமின்னு ஒரு மீன், அந்த மீனை எது முழுங்குறதோ அதுக்கு திமிங்கிலம் அப்படின்னு பெயர். திமிங்கிலம் திமிங்கில கிலம் திமிங்கில கிரிகிலம் அப்படின்னு ரெண்டு மூணு சொல்ற சுவாமி தேசிக. அப்போ இந்த என்ன பயமா இருக்கு, அதனால என்ன கொண்டு போய் பத்திரமாக எங்கேயாவது சேர்க்கணும் அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணா, அந்த ராஜாவோட அந்த மீனை மெதுவாக கொண்டு போய் தங்காத்துல ஒரு பாத்திரத்துல பத்திரமா அது ஒரு கட்டாகம் ஒண்ணு அதுல போட்டார். ஆனா திடீர் பாத்திரம் இருக்கும்போது அது பெருசாயிருக்கு, அந்த இடம் போறல, எனக்கு இந்த இடம் போறல, வேற ஏதாவது நல்ல இடத்துல சேரும், கிணத்துல சேர்த்தார், அங்கேயும் வளர்ந்துருக்கு, இன்னும் கொஞ்சம் பெரிய இடமா நதியில சேரும் இன்னும் அப்படின்னா, அங்க குளத்துல சேருந்தார், அங்கேயும் வளர்ந்துருக்கு. உடனே இந்த இடம் எனக்கு போறல, இல்ல பெரிய இடமா பார்த்து எங்கேயாவது சேருது அப்படின்னா, உடனே சமுத்திரத்துலாம் சேர்க்கணும், சேர்த்தா அங்கேயும் சமுத்திர அளவு வளர்ந்தாலும் வளர்ந்துருவார், வேற ஏதோ திவ்ய புருஷன். இந்த மாதிரியான ஒரு காரியங்கள்லாம் பண்ணணும்னா மகாவிஷ்ணு தான் இருக்கும், அவர் தான் இந்த மாதிரி எல்லாம் வளர முடியும். அதனால உண்மை நான் சேவிக்கிறேன், நீர் எனக்கு என்ன அனுகிரகம் பண்ணணுமோ அதை பண்ணும், நம்ம லீலைகள் ஆச்சரியமா இருந்திருக்கு அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கேன், ஏதாவது அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு சமுத்திரத்தில் வந்து பேசினார். அப்ப பெருமாள் சொன்னார், மத்ஸ்யாவதார பெருமாள் இந்த வேதத்தை அபகாரம் பண்ண அசுரன் கிட்ட இருந்து வேதத்தை மீட்கிறதுக்காக வந்திருக்கார், அவர் கூடவே இவனுக்கு அனுகிரகம் பண்றாரா, அப்படி இல்ல பிரளயம் வரப்போறது, மகா பிரளயம் ஒன்று வரப்போறது, மொத்தமும் ஜலமா இருக்கும், அப்ப அந்த சமயத்துல அதை நீ வேடிக்கை பார்க்கணும், பகவானுடைய பிரளய லீலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பார்க்கணும், இல்லையோ அதை யார் பார்க்க முடியும், பிரளயத்துல இருந்தா தானே பார்க்க முடியும், பிரளயத்துல இல்லை அப்படின்னா சினிமா தான் பார்க்க முடியும், ஆனா நீ நேர பார்க்கணும், அதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அந்த பிரளயத்துல மீன் ஒண்ணு வரும், பெரிய மீன் ஒண்ணு வரும், ஒரு படகு ஒண்ணு இருக்கும், நீ இருக்கிற படகு அந்த மீனுடைய கொம்புல கட்டி, ஒரு கொம்பு இருக்குமா, அந்த கொம்புல கட்டிடும், மீன் அப்படியே வேகமா போகும், அப்படியே பிரளய ஜலத்துல நீயும் போய் போட்டிங் போற மாதிரி போய் அப்படியே அழகா பிரளயம் மொத்தத்தை நீ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாராம். இவனுக்கு அந்த அனுகிரகம் பண்ற சிருஷ்டிய பாக்குற பிரயோஜனம், பிரளயத்தை பாக்குற அந்த லீலையெல்லாம் சில பேர் தான் கிடைக்கும். மார்க்கண்டேயர் சொல்ற பிரளய லீலையை பார்த்துட்டு மகாபாரதத்துல பாகவதத்திலயும் இருக்கு, பன்னெண்டாவது ஸ்கந்தத்துல ஆச்சரியமா நான் லீலை பண்ணேன், பகவானுடைய பிரளய லீலையை பார்த்தோம், ஆளிலை கண்ணனை பார்த்தோம், இவர் திடீர்னு ஒரு மரம் வந்து அங்க இலை வந்து அந்த இலையில கிருஷ்ணன் இருக்குச்ச, அவனுடைய வாய்க்குள்ள லோகங்கள்லாம் உள்ளுக்குள்ள போயின்னு இருக்கு, அதை பார்க்கிற பாக்கியம் அவருக்கு கிடைச்சது அப்படின்னு, அந்த மாதிரியாக இந்த பாக்கியத்தை இவனுக்கு கொடுத்த, இவனும் அதுக்காக காத்திருந்தா ஒரு காலத்துல அந்த மாதிரி ஒண்ணு வர அந்த படகுல ஏறி உட்காந்தா சத்த ரிஷிகள் கூட இருக்க அந்த படக கட்டி வைக்க அப்படியே வேகமா அந்த மீன் போறதான், பெரிய மீன். நிர்மக்ன ஸ்ருதி ஜால மார்கனதசா தத்த க்ஷணை வீக்ஷணை அந்தஸ்தன் வதிவார விந்த ககன யோதன் வதி நாமபாம் நிஷ்பிரத்யூக தரங்கரிங்கணமித பிரத்யூட பாதச்சடாண்டோலாரோக சதோகலம் பகவதோ மாத்ஸ்யம் வபுப்பாதுனஹ. வேதத்தை தேடுறதாம் அப்படி நிர்மக்ன ஸ்ருதி ஜால, தன்னுடைய கண்ணாலே மீன் வேதத்தை தேடும் போது அப்போ அந்த கண்ணு தாமரப்பூ மாதிரி இருக்கா, அந்த ஜலத்துக்குள்ளேயே ஒரு தாமரப்பூ முளைச்ச மாதிரி இருக்கான், அங்கங்க சினிமா கொண்டாடு அப்படியே இருக்கும்போது பகவான் பார்த்து கை கூப்பி எனக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணும் அப்படின்னு மத்ஸ்யாவதார பெருமாள் கிட்ட கேட்கச்ச, பகவான் அருளி செய்ததுதான் மத்ஸ்ய புராணம், அந்த ராஜாவுக்காக பெருமாள் அருளி செய்து அப்படிங்கிற ஒரு புராணத்தையும் அருளி செய்தார். அதனால குரு அப்படின்னு திருநாமம் அவருக்கு, குரு குருதமோ தாமம் சத்திய சத்திய பராக்கிரம அப்படின்னு மத்ஸ்யாவதாரத்தை பத்தி இதுல வரும் ரெண்டு அர்த்தம், ஒன்னும் குருவா இருக்கா, இன்னும் பெருசா வெயிட்டா இருக்கான்னு அர்த்தம், இன்னொன்னு குருனா ரொம்ப வெயிட்டா இருக்கு, குரு தவறா இருக்க அப்படின்னு, மானாகி ஆமையாய் மாவாகி ஆமையாய் மீனாகி மாறிடமாம் தேவாதி தேவ பெருமான் என் தீர்த்தனை அப்படிங்கிறார் நம்ம இந்த அவதாரத்தை சொல்லிட்டு, மாவாகி அப்படின்னா ஹைகிரீவ அவதாரம், ஆமையாய் கூர்மாவதாரம், மீனாகினா மத்ஸ்யாவதாரம், மாரிடம் அப்படின்னா கிருஷ்ணாவதாரம், இப்படிலாம் பெருமாள் அவதாரம் பண்ணவன் என் தீர்த்தன், தீர்த்தன குருனர் ஆச்சாரியர், எனக்கு ஆச்சாரியர், ஏன்னா இந்த அவதாரத்தில் ஞானத்தை கொடுத்துருக்கேன், ஹைகிரி பெருமாள் ஞானம் கொடுத்துருக்காரு, ஆமையா இருக்க பெருமாள் கூர்ம புராணம் சொல்லியிருக்காரு, மீனா இருக்க பெருமாள் மத்ஸ்ய புராணம் சொல்லியிருக்காரு, வல்ல புராண பிரவர்த்தனம் பண்ணிருக்க அப்படின்னால அவள் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்க அப்படின்னாலே தீர்த்தன் அப்படிங்கிற, இப்படியாக பெருமாள் வேதத்தை மீட்டு கொடுத்து பிரம்மாவுக்கு, அதனாலையும் அவருக்கு ஆச்சாரியராக இருக்க, வேதத்தை மீட்டு கொடுத்த அவதாரம் பல அவதாரம் இருக்கு, அதுல இதுவும் ஒரு அவதாரம், அதுலயும் ஆச்சாரியா இருக்க, இவருக்கு மத்ஸ்ய புராணத்தை கொடுத்தபடினாலையும் இதுலயும் இவருக்கு ஆச்சாரியராக இருக்க, கடைசியில அந்த ராஜாவை நீ அடுத்த மன்னன் தரத்துக்கு அதிபதியாக அப்படின்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறது மத்ஸ்யாவதார சரித்திரம். ஒரு வழியாக இந்த எட்டு ஸ்கந்தத்தில் இருக்கிற சரித்திரங்கள் ஒரு வழியாக ஆச்சு. நவமஸ்கந்தத்தில் ராஜாக்குருடைய ஒன்பதாவது ஸ்கந்தம் ஏன் வேகமாக போனோம்னா பத்தாவது ஸ்கந்தம் தான் முக்கியம், கிருஷ்ணாவதாரத்தில் அதுக்குள்ள வந்தாங்க. அப்படியாவது பல ராஜாக்களுடைய கதையெல்லாம் சொல்ற, சூரியனுடைய வம்சத்திலையும் சந்திரனுடைய வம்சத்திலையும் இருக்கக்கூடிய அநேக ராஜாக்களுடைய கதை, அந்த ராஜாக்களுடைய கதையெல்லாம் சொல்லணும்னா அதுக்கு ஒரு சப்தாகம் வைக்கணும். அத்தனை கதை இருக்கு இதுல. ஏன் ராஜாக்கள் கதையை சொல்ற, பகவானுடைய கதையை தானே சொல்லணும். அப்படின்னா இந்த ராஜாக்கள் எல்லாரும் பரம பாகவதர், எல்லாருமே பகவானை சாட்சாத்தா யஜ்ஞாதிகள்னாலே பூஜை பண்ணவர்கள், பரம தார்மிகர்கள். அவளுடைய கதையை கேட்டா நம்ம பாபங்கள்லாம் போகும், நமக்கு தர்மத்துல ருச்சி உண்டாகும் அப்படிங்கிறபடினால்தான் இக்ஷ்வாகு வம்சத்துல வந்த ராஜாக்கள் கதையும் சொல்ற பகவான். அதனாலதான் பெருமாளே அந்த அவதாரம் பண்ற, சூரிய வம்சத்துல பெருமாள் ராமனும் சந்திர வம்சத்துல பெருமாள் கண்ணனும் அவதாரம் பண்றது அந்த ராஜாக்களுடைய வம்சம்ங்கிறபடினா பாகவதார வம்சத்துல இல்லாம வேற இடத்துல பிறக்க மாட்டார் அவர். ராகவன் ரகு வம்சத்திலே பிறந்து ராகவன், எது வம்சத்திலே பிறந்து யாதவன் அப்படின்னு பெருமாள் பெயர் வச்சுட்டு இருக்கார். அந்த ரகுவனுடைய பெயர் எனக்கு வேணுங்கிறார் இல்லையா, வம்சத்துல பிறந்து அந்த பெயர் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு வம்சம் பல. நபகன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார் இக்ஷ்வாகு வம்சத்திலே, நபகனுடைய பிள்ளை நாபாகன் அப்படின்னு பெயர். அவனுடைய சரித்திரம் வேதத்தில் இருக்கு, நாபா நேதிஷ்டர் அப்படின்னு பெயர் வேதத்தில் அவனுக்கு. சநாபா நேதிஷ்டம் பிரம்மச்சரியம் வசந்தம் நிரபஜித் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அந்த நாபா நேதிஷ்டன் வந்து பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே பரமசிவனுடைய அனுகிரகம் ஒன்று அவனுக்கு கிடைச்சிது. அவர் என்ன பண்ணார், சுருக்கம் சொல்லிடு அந்த கதையும். நாபா நேதிஷ்டன் வந்து அவ சகோதரர்களோடு கூட குருகுல வாசம் பண்ண போனார். அதுல இவன் மகா கிட்டிக்கார், அதனால குரு இவருக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறேன்னு இவர் உட்காந்து வச்சுட்டார். மற்றவெல்லாம் நீங்க படிச்சது பொறும் போங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்டார். அவள்லாம் போய் சொத்தை பிரிச்சுட்டான், அப்பாவுடைய சொத்தை போய் இவனை விட்டுட்டான். இவன் தான் படிச்சுட்டு இருக்கான் இவன் எங்க வரப்போறான்னு விட்டுட்டான். ஆனா பிரம்மச்சரியம் வசந்தம் நிரபஜத்து திருப்பி வந்தாங்க, ச ஆகச்சது கதா நான் நிரபாகிதி எனக்கு என்ன பாகம் அப்படின்னு கேட்டா. அவள உனக்கு ஒண்ணும் கிடையாது, அப்பா தான் உன் பாகம்னு வேடிக்கையா சொன்னான். அப்பாவை நீ பாத்துக்க வேண்டியது, அதனால அவர் தான் உன்னுடைய பாகம் அப்படின்னா. இந்த பையன் சரின்னு அப்பா கிட்ட வந்து உங்க போய் பாகம்னு சொல்லியிருக்கான், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா. அவன் அப்பா புரிஞ்சுட்டார், உன்னை ஏமாத்திருக்காப்பா உனக்கு தெரியல, ஆனா கூட கவலை இல்லை, உன்கிட்ட வித்தியே இருக்கு, அவகிட்ட பைசா இருக்கட்டும், நீ எப்படி குரு கிட்ட வித்தியை கத்துட்டு வந்திருக்கீங்க, பக்கத்துல ஒரு யாகம் நடக்குது அங்க போய் நீ உன் சாமர்த்தியத்தை காமி அப்படின்ற. அவர் அந்த யாகத்துக்கு போல அவ சர்ச்சையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா, இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா அப்படின்னு சர்ச்சை பண்ணிட்டு இருந்தா, எல்லாத்துக்கும் போய் நிர்தாரணம் சொல்லி மந்திரங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி இது இப்படிதான் இது அப்படிதான் அப்படின்னு நிர்தாரணம் பண்ண உடனே ரொம்ப சந்தோஷம். சரி உங்களுக்கு தட்சிணை கொடுக்கறோம், ஆனா ரித்துக்குகளுக்கெல்லாம் தட்சிணை நிறைய கொடுத்தாச்சு, அங்க தட்சிணை ஒன்றும் பாக்கி இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னா யாகத்துல மீதி என்ன இருக்கோ அதெல்லாம் அவங்க எடுத்துக்கோன்னுட்டான். நிறைய பசு எல்லாம் மீந்து இருந்தது, தானம் பண்ணது போக மீதி எல்லாம் இருந்தது, அதையெல்லாம் நீர் எடுத்துக்கும் இதெல்லாம் தட்சிணையா கொடுக்குறேன் அப்படின்னு விட்டார். இவர் அதை எடுத்துக்கும் போது அவர் ஒரு புருஷன் வந்தார், கருப்பா ஒருத்தர் வந்தார், இதெல்லாம் எடுத்துக்க கூடாது இதெல்லாம் என்னுடைய சொத்து, இல்லை இவ தானம் கொடுத்துருக்காளேன்னா அவ தெரியாத தானம் கொடுத்துட்டாரு, யாகத்துல எது மீந்தாலும் அது என்னுடைய இதுதான் அப்படின்ட்டார். இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல, போய் உங்க அப்பாட்ட கேளுன்னு விட்டார். சரின்னு அப்பா கிட்டேயே திரும்பி வந்தார். அப்பாட்ட சொன்ன உடனே அவர் சொல்றது வாஸ்தவம் தான், அவர் சிவன் ருத்ரன், யாகத்துல மீஞ்சதெல்லாம் அவருடைய பாகம். உச்சேஷன பாகோவை ருத்ர பாகதேயே நைவ ருத்ரன் நிரவதயதே. அன்னைக்கு தக்ஷ யஜ்ஞத்துல ஒரு தீர்மானம் ஆயிடுச்சு, யாகத்துல மீந்ததெல்லாம் அவருக்குதான் சொந்தம் அப்படின்னு தீர்மானம் ஆயிடுச்சு, அதனால அவர் எடுத்துக்கிறது நியாயம். உடனே நேரம் இங்கேன்னு வந்தார், அவர்கிட்ட வந்து நீ சொல்றது சரிதான், எங்க அப்பா சொல்லிட்டார் மொத்தத்தை நீர் எடுத்துக்கோ அப்படின்னுட்டார். பரமேஸ்வரனுக்கு ரொம்ப ஆச்சரியம், ஏதாவது ஒரு கால் பாகமானா குடுமை ஒரு கமிஷன் குடுமைன்னு கேட்கலாமோ இல்லையா, ஒண்ணும் இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ உம்ம பெருமை யாருக்கும் கிடையாது, அதனால உமக்கு நான் ஒரு வரம் கொடுக்கறேன், உமக்கு நல்ல ஞானம் வரும், பரம புருஷ ஞானம், யார் பரதத்துவம் அப்படிங்கிற ஞானம் உனக்கு வரும் அப்படின்னார். அவன் பரம பாகவதரா இருந்தார். அந்த பாகவதற்கு பிறந்த பிள்ளைதான் அம்பரீஷன் அப்படின்னு மகாராஜா. சபை மன கிருஷ்ண பதாரவிந்தயோகம். அம்பரீஷ மகாராஜா சின்ன வயசுலேருந்தே பகவான் கிட்டேயே ஈடுபாடு, அவர் ஜடபரதர் மாதிரி ராஜ்ய பரிபாலனம், ஒண்ணுமே ராஜ்யத்தை கவனிக்கிறதே கிடையாது. வச்சாம் சிவை குண்ட குணானுவர்ணனே, பேசினா யாராவது டாக்ஸ் ராஜா இதெல்லாம் பேசக்கூடாது, பகவானுடைய கதைகள் தவிர இந்த ராஜா கிட்ட வேற எதுவுமே பேசக்கூடாது. ராஜாங்க காரியத்தை எதையும் பேசுறேன்னு வராதவர், ராஜாங்க காரியத்துல அது நடக்கும் தானா நடக்கும், எங்கிட்ட பேசுறதா இருந்தா வைகுண்ட கதை தான் பேசணும். சபை மன கிருஷ்ண, மனசுல நினைக்கிறது ஏதாவது ராஜ்யத்தை பத்தியே நினைக்கலாமோ, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கிருஷ்ணனை பத்தி தான் நினைக்கும். கரௌ ஹரேஹே மந்திரமார்ஜனாதிஷு ஸ்ருதி சகாராச்சுத சத்கதோதயே. கையினாலே இந்த ராஜ்யத்துல ஏதாவது என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அங்க பெருமாள் எழுந்திருக்கார் ரங்கநாதன் இக்ஷ்வாக்கு வம்ச மூலியம், அதனால ஜனார்தன் பெருமாள் நாராயணன் பெருமாள் எழுந்திருக்கார் ரங்கநாதன் முன்னாடி. அதனால அங்க போய் அவரை தான் ராஜாவே தான் பெருக்கி ராஜாவே தான் மூழ்கி எல்லாம் பண்ணுவாராம் பெருமாள். அதுக்கு வேலைக்காரெல்லாம் கிடையாது. என்ன கேட்டா, நீங்க அரண்மனைக்கு கூலி வாங்கி வேலை பண்றதெல்லாம் நீங்க பண்ணுங்கோ, இது கைங்கரியம். இது உங்க அரண்மனைக்கு கூலி வாங்கி என்ன பண்ணுமோ, ராஜ்யத்தில் யாருக்கு கூலி வாங்கி என்ன பண்ணுமோ அதை நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு அந்த கூலி எல்லாம் கிடைக்கும், அதை பார்த்துக்கோங்க நீங்க. அங்க இது பகவத் கைங்கரியங்கிறது இது நான் மாத்திரம் தான் பண்ணணும், இது வேற யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவனே கடைத்தலை சீக்கப்பெற்றால் கடுவினை களையலாமே அப்படிங்கிறார் ஆழ்வார். கோயிலு போய் கடைத்தலை சீக்கப்பெற்றார் அப்படின்னா பெருக்கினான்னு வச்சுக்கோங்க, ஆத்துல பெருக்கினா என்ன வரும் கேட்டா குப்பை வரும். கோயில பெருக்கினா என்ன போகும், குப்பையை களையலாம். கோயில பெருக்கினா என்ன களையலாம்னா பாபத்தை களையலாம். இதான் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் அப்படின்ற கடுவினை களையலாமே இந்த இடத்துல என்ன குப்பையை களையாமல் அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியில கரௌ ஹரேஹே மஜ்ஜன அந்த பெருக்கு ஸ்ருதி சகார அச்சுத சத்கதோதையே. காதாலையும் வேற எதையும் கேட்க மாட்டான். இந்த சப்தத்வீபத்துக்கும் சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய இவர் இவர்கிட்ட போய் அந்த சப்தத்வீபம் அப்படின்னு பேச்சு எடுத்தா மண்ணாங்கட்டி அப்படின்னு வரலாம். இந்த மண்ணாங்கட்டி தானே வேற என்ன இருக்கு அப்படின்னு இவர் பேசிட்டு இருப்பாங்க. பெருமாள் பார்த்தா இவர் ஆச்சரியமா ராஜ்ய பரிபாலனை பண்ற, இவர் ராஜ்யத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பெருமாள் கிட்ட வந்துருச்சு. இப்போ இவர் இன்னும் கவலைப்படுறதில்லை, இவர் கவலைப்பட்டா பரவாயில்ல, இவர் கவலைப்படணும் அவர் கவலைப்படணும், அவருக்கு வேற வழி கிடையாது. தஸ்மா அதாத்து ஹரிஹி சக்கரம் தன்னுடைய சக்கரத்தை கொடுத்து வச்சுட்டார். இது வச்சுக்கோங்க, உங்க ராஜ்யத்துக்கு பெரிய ரட்சை இதுதான். அவர் கையிலேயே கொடுத்துட்டார் அந்த அம்பரீஷ மகாராஜா கையில சக்கரத்தை, யார் கையிலும் கொடுக்க மாட்டார் இவர் சக்கரம், யாரும் கையால வாங்க முடியாது. கிருஷ்ண அவதாரத்துல சீமாலிகன் ஒருத்தர் இருந்தான், கிருஷ்ணனுக்கு ரொம்ப க்ளோஸ். அந்த ஃப்ரெண்டுக்குள்ள ஒருத்தருக்குள்ள போட்டி வந்துருக்கு, கண்ணனுக்கு யார் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு. கண்ணன் எனக்கு தான் ரொம்ப வேண்டியவன், கண்ணன் எனக்கு தான் ரொம்ப வேண்டியவன், நான் எதை கேட்டாலும் கொடுப்பான், நான் எதை கேட்டாலும் ஜீவான் அப்படி இப்படின்னா. இந்த சீமாளிகன் என்ன பண்ணா, மொத்தமே பேசாம இருப்பான், நான் எதை கேட்டாலும் கண்ணை கொடுப்பான், சக்கரத்தையே கேட்டா கூட கொடுப்பான் அப்படின்னா. போட்டி வச்சுட்டா கொடுத்தா கேட்டு வாங்கிப்பாரு, யாருக்கும் கொடுக்கறது இல்லை, பாய்ச்சமே கண்ணியே காட்டுறது இல்லை அப்படின்னா. நான் கேட்டு வாங்கித்தரேன் பாரு, கண்ணனை போய் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சான், கொஞ்சம் சக்கரத்தை கூட விடுறாரு, உன்னை நம்பி பிரயோஜனமே இல்லை, நீ சக்கரத்தையே கொடுக்க மாட்டேங்கிற அப்படி இப்படி திருப்பி திருப்பி சொல்லி உன் தொந்தரவு பொறுக்க முடியாம இந்த வச்சுக்கோ அப்படின்ட்டான் சக்கரத்தை. அது வந்த வேகத்துல வேகமா சுத்துறதா, அந்த வேகத்துல இவன் தலையை அறுத்துட்டு அது கையில தாங்க முடியாது அந்த வேகத்தை. அதனால சீமாளிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய், சாமாறு அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய் அப்படிங்கிறார் ஆழ்வார். அந்த மாதிரியாக சக்கரங்கிறது இன்னொருத்தருக்கு கொடுக்கறது கிடையாது, அவர் மாத்திரம்தான் வச்சுக்கலாம். ஆனா இந்த அம்பரீஷ மகாராஜாக்கு மாத்திரம் ரக்ஷைக்காக அதை கையில கொடுத்து அவர் கையில வாங்கிட்டார். அந்த அவரை வந்து சக்கரத்தாழ்வா இருக்க அவர் இப்ப அடக்கமா இருக்க பக்தர்கிட்ட சுதர்சனர் அப்படின்னு பெயர் ஒழியும். சுதர்சன ஒரு பேர் வந்ததுக்கு காரணம் வந்திருக்கு பாஞ்சராத்திர ஆகமத்துல. அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து துர்தர்சனன் பெயரம், ஏன்னா கண்ணால பார்க்க முடியாது அவரை, மகாபிரகாசம், அவர் யாரும் கண்ணாலேயே பார்க்க முடியாது. சூரிய கோட்டி சமப்பிரபம் அப்படிங்கிற இல்லையா, அதனால ஸ்புரத் சகசிரன் சூரிய கோட்டி சமப்பிரபம், கண்ணாலேயே ஒருத்தராலையும் பார்க்க முடியாது. சூரியன் கோட்டி வந்தானே எங்க பாக்குறாரு, ஆனா அவர் வந்து நமக்காக தன்னுடைய தேஜஸை எல்லாம் சுருக்கிண்டு என்ன நீங்கெல்லாம் பார்க்கலாம், நான் உங்களுக்கு சுதர்சனன் நன்னா காட்சி கொடுப்பேன், துர்தர்சனன் இல்லை அப்படின்னு சுதர்சன் பெயர் வச்சுட்டு தன்னுடைய ஒளியெல்லாம் சுருக்கிண்டு தன் பிரபாவத்தை எல்லாம் சுருக்கிண்டு இங்க வந்து சேவை கொடுக்கிறார். அதனாலதான் அவருக்கு சுதர்சனன் திருநாம். அதனால இந்த அம்பரீஷ மகாராஜன் கிட்ட அவரும் வந்தார். அவர் வந்து அத சக்கரத்தை கையில வாங்கிட்டு உடனே கையில் எடுத்துட்டு நாலு பேர்த்த காமிச்சு எங்க அத்துல சக்கரம் இருக்கு அப்படின்னு சொல்லலையா. நேர போய் உள்ள பெருமாள் திருவாராதனத்துல பாஞ்சஜன்யத்தையும் சக்கரத்தையும் ஆச்சாரியர்கள் ஏழு பண்ணியிருப்பான். அந்த மாதிரி இந்த சக்கரத்தை அங்கே ஏழை பண்ணி நித்தியம் திருவாராதனம் பண்ணி சுதர்சன நமஸ்துப்யன் நித்தி பூஜை அதுக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்துட்டு இருக்க. வெளியில யாருக்கும் தெரியாது இவர்கிட்ட இந்த சக்கரம் இருக்கு அப்படிங்கிறது, பெருமாளுக்கு மாத்திரம்தான் தெரியும், இவருக்கு மாத்திரம்தான் தெரியும். இவர் பெருமாளுக்காக பல விரதங்கள்லாம் இருக்கக்கூடியவர். ஒரு சமயம் கார்த்திகத்துல துவாதசி விரதம் அப்படின்னு ஒரு விரதம் அது இருந்தார். அது வந்து துவாதசியில மாத்திரம் இருக்கக்கூடிய விரதம். துவாதசி விரதம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, ஏகாதசியில உபவாசம் இருந்து துவாதசியில பாரணம் பண்றதுதான் துவாதசி விரதம். ஏகாதசி விரதமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஆனா இதுக்கு அதுக்கு சில வித்தியாசங்கள்லாம் இருக்கு. சுவாமி தேசியன் ரெண்டையும் எடுத்திருக்க. அப்ப இந்த துவாதசி விரதம் இருந்து ஏகாதசியில முன்னாடி நன்னா விரதத்துல உபவாசங்கள்லாம் நன்னா இருந்து நாம கீர்த்தனங்கள் பண்ணி ஏகாதசியில மூணு அம்சம் இருக்கு. ஒன்னு உபவாசம், ரெண்டாவது நாம கீர்த்தனம், மூணாவது ராத்திரி ஜாகரணம் அப்படின்னு மூணு இருக்கு. மூணு சேர்த்ததுதான் அந்த விரதம் அப்படிங்க. ஆச்சரியமாக பல நாள் இருக்கணும் இந்த விரதம், இந்த பல நாள் இருக்க இந்த கௌமுத துவாதசி அப்படிங்கிற இந்த கைசிக துவாசி இருக்கு இல்லையா, அதுலதான் இருக்க இல்லை இது நடக்கிறது. அப்ப கடைசியில துவாதசி இன்னைக்கு நிறைய மகரிஷிகள் எல்லாரையும் கூட்டு அன்னைக்கு பெருமாளுக்கு விசேஷமா திருமஞ்சனங்கள்லாம் பண்ணி துவாதசி ஆராதனம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். சங்கல்பத்திலேயே நித்தியபடி இஜ்யாராதனம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணும், இஜ்யாக்கியன பகவத் கர்மனான்னு சங்கல்பம். ஆனா துவாதசி இன்னைக்கு துவாதசி ஆராதனாக்கியன அப்படின்னு சங்கல்பம், இஜ்ஜையும் சேர்த்து தந்திரமா பண்ணணும் அன்னைக்கு. அது பகவான் குறிச்சு ஒரு விசேஷ ஆராதனம் அப்படின்னால அதுக்கு சங்கல்பமே அது சொல்லி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றா ஆச்சாரியர்கள். அதனால விசேஷமான திருவாராதனங்கள்லாம் பெருமாளுக்கு பண்ணி மகர்ஷிகளுக்கெல்லாம் முதல்ல வந்து பாரணை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க பாரணை பண்ணும். அதனால எல்லாரையும் கூட்டி பாரணம் எல்லாம் நல்லா பண்ணி வச்சார். எல்லாரும் சாப்பிட்ட அப்புறம் அவள் கிட்ட அக்ஷத ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவளுடைய அனுமதி வாங்கிக்கிறான். இனிமே நான் போய் பாரணை பண்ண போலாமா அப்படிங்கிறதுக்காக அனுமதி வாங்கிக்கணும், அனுமதி வாங்கிக்கிற அந்த சமயத்துல துர்வாசர் வர மகர்ஷி. நிறைய சிஷ்யர்கள், நூறு சிஷ்யர்கள், எல்லா சிஷ்யர்களும் துர்வாசர் முதல்ல வரைச்சு ரொம்ப பிரசன்னமாகி, என்ன ஒரு பரமா மகானுபாவர் ஒருத்தர் வர அப்படின்னா இந்த விரதத்துக்கு சம்சித்தி. நல்ல காரியம் நடக்கும்போது பரம பாகவதர் வரன்னா அதை காட்டில் வேற என்ன வேணும், பெருமாளே தான் உமா அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு ரொம்ப பரம பாக்யவான் ஆணையம் அப்படிங்கிற பாரணைக்கு எழுந்துடணும் அப்படின்னு அனுகிரகிக்கணும் அப்படின்னா அதுக்காக தான் வந்திருக்கேன், இது போய் நான் தீர்த்தமாடிட்டு வரேன், நான் போய் நதியில போய் தீர்த்தமாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துர்வாசர் போனவர் கொஞ்சம் வேடிக்கை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணி போச்சு. எல்லாருமே பரிசோதனை பண்ணி பார்க்கறவரான அப்படின்னாலே அங்க போய் உள்ளுக்குள்ள போய் ஜலத்துல மூழ்கினாரா எழுந்துக்கவே இல்லை, உள்ளேயே யோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இல்ல வெளியே வெளியில மெதுவா எப்போ வருமோ அப்ப மெதுவா எழுந்துக்கிறேன், மெதுவா வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி நாளாயிருக்கு, சமயம் ஆயிருக்கு. துவாதசி பாரணை அப்படிங்கும் போது அந்த சமயத்துக்குள்ள பாரணை பண்ணணும், சமயத்தை மீறக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் இருக்கிறபடினால இவனுக்கு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா இவரை விட்டுட்டு துவாதசி பாரணை பண்ணக்கூடாது, அதிதி ஒருத்தர் வந்திருக்கும் போது அவரை விட்டுட்டு பண்ணக்கூடாது. சரி வேண்டாம், அவர் வந்தப்புறம் பண்ணலாமே அப்படின்னா சமயம் ஆயிடுச்சு, இதுக்குதான் தர்ம சங்கடம் அப்படின்னு பேர். தர்ம சங்கடம்னா என்ன கேட்டா ரெண்டு தர்மம் இருக்கு, ரெண்டு தர்மத்தையும் சேர்ந்து செய்ய முடியல அப்படின்னு அதுக்கு தர்ம சங்கடம் அப்படின்னு பெயர். நம்ம ஆளுகளுக்கு அதெல்லாம் புரியாது எதுவுமே, நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன்னா சாயங்காலம் மூணு மணிக்கு ஆபீஸ்ல இருக்கணுங்கிறா, ஆனா மூணு மணிக்கு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும் டிவியில, ஒரே தர்ம சங்கடமா இருக்கு அப்படின்னா ஆபீஸுக்கு போறதும் அதிகமாகவும் அதிகமாட்டேன். அப்போ இதுதான் உண்மையில தர்ம சங்கடம். அவஸ்தப்பட்டு பக்கத்துல இருக்க மகரிஷிகள் கிட்ட கேட்கணும் என்ன பண்ணலாம். சாஸ்திரத்துல எல்லாத்துக்கும் வழி இருக்கும், சாஸ்திரம் வழி கொடுக்காததுன்னு உனக்கு கடுமை கிடையாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா தீர்த்த பாரணன் ஜலபாரணன் ஒண்ணு இருக்கு, அத பண்ணனா அப்போ ஓஸ்ஞாதி தன்னேவாசிதம் நேவானசிதம் நக்ஷோதுகோ பவதி அப்படின்னு சொல்றார். அப்போ ஜலம் ஜலத்தை வந்து ஒரு மந்திரம் ஒண்ணு இருக்கு, இந்த மந்திரத்தை சொல்லி ஜலத்தை சாப்பிட்டான்னா பாரணம் பண்ணதுக்கும் சமானம், பாரணம் பண்ணாததுக்கும் சமானம், பண்ணலைன்னா பண்ணலை பண்ணலை இப்படின்னு சொல்லிக்கிறான். அப்படி ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த தீர்த்த பாரணை அப்படிங்கிறத பண்ண இந்த மகாராஜா பண்ணிட்டு காத்துட்டு இருக்க. எந்த இடத்துல துர்வாசம் இருக்காரோ அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்க, கொஞ்சம் கூட அசையவே இல்லையா. அப்படின்னா உள்ள இருக்கிற துர்வாசருக்கு இவன் தீர்த்த பாரணை பண்ண உடனே அது தெரிஞ்சு போச்சு. உடனே கோபத்துல அப்படியே சிலிர்த்துண்டு எழுந்த, என்னை அவமரியாதை படுத்திட்டா, என்னை பாரணைக்குன்னு கூப்பிட்டு கடைசியில் அவன் பாரணை பண்ணிட்டான். தீர்த்த பாரணம் பண்ணா பாரணம் பண்ணதுக்கு சமானம் தானே, இன்னொன்னு ஒன்று கொள்ளைய பாரணம் பண்ணாததுக்கு சமானம் அதை எடுத்துக்கல, பாரணம் பண்ணதுக்கு சமானம் தானே, அதை என்ன விட்டுட்டு பாரணம் பண்ணிட்டான் விட்டேனா பார் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கோபம் இருக்கு. அந்த சமயம் பார்த்து பசி ஏறி வந்துட்டான். இப்போ அவருக்கு பசி எப்படி வந்தது அப்படின்னு கேட்டான்னா, நான் பெருமாளுடைய லீலையை கொள்ளும் முன்னாடி பாண்டவர்களுக்கு காட்டில் போகும்போது அப்போ இந்த மாதிரிதான் குளிச்சுட்டு வரேன்னு போனார், அப்போ பசியே இல்லைன்னு வந்த, இப்போ அதுக்கெல்லாம் மொத்தமும் சேர்த்து வச்சு புத்திரான பசியை உண்டாக்கிட்டேன் பெருமாள் இவருக்கு. அதனால இத்தனை வயர் வேற கபகபன்னு பசிக்கிறது அப்படி நேரம் அப்படியே ஓடி வராரு. முன்னாடி மகாராஜா பார்த்து பயந்து போயிட்டார் அம்பரீஷன், ஆனா துர்வாசர் இப்படி வர்றாரு சாப்பிட வரேன்னு தானே சொன்னார், கடைசியில் இப்படி பார்த்தா பயமா இருக்கேன் அப்படின்னார். பக்கத்துல மந்திரி ஒருத்தருக்கார், அவர் சொன்னார் மகாராஜா சில பேர் சாப்பிட்றதுக்கே இப்படிதான் வருவா, அதனால அதெல்லாம் பார்த்து பயப்படாதோ அப்படின்னா சரி வரட்டும்னா அப்படி ராஜா முன்னாடி வந்து நீ வைஷ்ணவனா நீ நீ பாகவதனா நீ ஊரை ஏமாத்தின்னு இருக்க, ஒரு வைஷ்ணவன் வந்து இன்னொரு வைஷ்ணவன் விட்டு சாப்பிட்றதுங்கிறது எந்த விதத்துல நியாயம், இதை எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, வைஷ்ணவன் சொல்லி ஊரை ஏமாத்துறவன் நீங்க இருக்கக்கூடாது, இப்படிப்பட்டவன் வைஷ்ணவன் சொல்லி லோகத்துல பிரச்சாரம் ஆகக்கூடாது, அதனால உன்னை ஒழிச்சுடணும் அது என்னுடைய கிருத்தியம், நான் செஞ்சாகணும் அது அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு பிசாச்சை உண்டாக்கி இது உனக்கு உனக்கு ஒழிச்சிடும், உனக்கு வஸ்வமாக்கிடும் அப்படின்னு சொல்லி அது கிள்ளி போட்டு பிசாசு வந்துடும். அந்த இடத்துல ஒரு கிருத்தியம் ஒன்று வந்துடும். இந்த மகாராஜா ஆனார் உடனே அந்த துர்வாசனத்தை கை கோப்பி, இல்லை சுவாமி அப்படின்னு பக்கம் நியாயம் இருக்கு, இவர் இந்த மகரிஷி இருக்கார், இவரை தான் சாப்பிடுன்னு சொன்னார், நான் வேண்டாம் தான் சொன்னேன், சட்னி இன்னொருத்த காமிக்கலாம் போலியும் லௌகிகமா அப்படி இல்லைட்டா அடியன் க்ஷமிச்சுக்கணும், அடி ஏதோ பண்ணிட்டேன் ஏதோ சொன்ன மாதிரி பேசாம இருக்க அவர். அப்படி அடியன் பண்ணது தப்பா இருந்ததுன்னா இந்த கிருத்தியம் வந்து பொசுக்கட்டுமே, தப்பா இருந்தா பொசுக்கணும்னா பொசுக்கிறது தானே நியாயம், அவாவா பண்ண தப்புக்கு அவாவா தண்டனை அனுபவிக்கணுங்கிறது நியாயம் தானே. அப்ப பகவான் வந்து நான் பண்ண தப்புக்காக எனக்கு இதை இந்த தண்டனை கொடுத்தார்னா அப்ப அதை காட்டிலும் எனக்கு பரவ சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அதனால அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கூட அசையலாம், அப்படியே நிக்கிறார். இது பொசுக்க வருது, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளா, என்ன ஆக போறதோ மகாராஜாவுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காளா, இவர் வேணா பேசாம இருந்துட்டார் ராஜா வேணா, ஆனா தஸ்மாவது ஹரிஷ் சக்கரம் அப்படின்னு சக்கரத்தாழ்வார் உள்ள ஆத்துல இருக்காரு இல்லையா, அவர் வந்து பெரிய கோபத்தோட கிளம்பி வந்து நேரம் க்ஷணத்துல ஓடி வந்து அந்த கிருத்தியை பூசிக்கிட்டார். ஒரே சமயத்தார் யாரும் எதிர்பார்க்கல, விவாதத்தில் இருக்க போல இருக்குன்னே தெரியாது யாரும், பொசிக்கிட்டு அதுக்கடுத்து துர்வாசனை பார்த்தார். உடனே துர்வாசனை பிடிச்சாரு ஓட்டம், அடுத்து நாம தான் தெரிஞ்சு போச்சு எப்போ பாகவதர்கள் கிட்ட அபசாரப்பட்டோமோ இனிமே நம்மளை பொசிக்கிடும். அதனால வேகமா ஓட ஆரம்பிச்சார் சக்கரத்தாழ்வார் பின்னாடியே துரத்தின்னு போறார் இவர். இவர் விடுகிடுன்னு வேகமா ஓடி சத்தியலோகத்துல பிரம்மா இருக்கிற இடத்துக்கு போய் என்னை காப்பாத்தும் என்னை காப்பாத்தும் அப்படின்னு பிரம்மா கிட்ட போக, பிரம்மாவனர் காப்பாத்துறனா எங்கேருந்து காப்பாத்தணும்னா பின்னாடி சுதர்சனர் வர அப்படின்னு உடனே ஆள விடும் என்னையும் சேர்த்து பொசிக்கிடுவார் அவர், அதனால மெதுவா இந்த இடத்த விட்டு ஓடி போயிடும் அப்படின்ட்டார். கதவை சாத்திட்டார் சரிதான்னு சொல்லிட்டு நேரம் கைலாச லோகத்துக்கு போய் அங்க போய் பரமசிவன் கிட்ட போய் நீ பரமசிவன் ஆச்சே நீ மங்களமாச்சே என்னை காப்பாத்தும் காப்பாத்தும் அப்படின்னா பின்னாடி சக்கரத்தாழ வர, உடனே அவர் வந்து என்ன பண்ணார், இதெல்லாம் அகம் நான் மாத்திரம் இல்லை பிரம்மா மாத்திரம் இல்லை ஒருத்தரும் காப்பாத்த முடியாது, ஒரே ஒரு வழி சொல்றேன், ஹரிஹி சம்தே விதஸ்யதி, உனக்கு சம் கொடுக்கிறவர் ஹரிதான் அப்படின்னு, சம்னா மங்களம் அப்படின்னு அர்த்தம். துர்வாசர் சொன்னார் நமக்கு தானே சம்புன்னு பேர், அப்ப நீ சம்பு இல்லையானா, இல்ல நான் சம்பு தான், சம்பு விஸ்வாட்சம் விஸ்வசம்புவம் அப்படின்னு இருக்கு, அதனால விஸ்வசம்பு அவர் தான், நான் ஏதோ அவர்கிட்ட பேர் வாங்கி சம்பு அப்படின்னு வச்சுட்டு இருக்கேன். அது இருக்கட்டும், பரம கருணையினாலே சொல்றேன் நான், இப்படியே பரமேஸ்வரன் வந்து பரமசிவன் வந்து பரம கருணை இருந்தா என்ன பண்ணுவார் அப்படின்னா பகவான் கிட்ட அனுப்புவார் பக்தர்களை, ரொம்ப கருணை அதிகமாச்சுன்னா பக்தர்களை பகவான் கிட்ட அனுப்புவார்ன்றது தான் நிறைய கதைகள் இருக்கு. இதுக்கு புராணத்தில் இருக்க சரித்திரங்கள் மொத்தமும் இப்படிதான் வரும். அதனால நீ பகவான் கிட்ட போய் கேளும் அப்படின்னு கருணையாக சொன்னார். உடனே துர்வாசனர் சீதை குண்ட லோகத்துக்கு வந்தார், அங்க லக்ஷ்மி பிராட்டி இருக்கார் பெருமாளும் இருக்கார் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, யத்ராஸ்தே ஸ்ரீனிவாசா ஸ்ரீஹாசகன், புருஷகாரத்துக்கு பிராட்டி இருக்கும்போது ஆனானப்பட்ட காகாசுரனுக்கே ரட்ச கிடைச்சிருக்குன்னா அப்ப நமக்கு என்ன குறை அப்படின்னு நேரம் போய் அவர்கிட்டவே பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணி என்னை காப்பாற்றும் அப்படின்னா, எதுலேருந்து காப்பாத்தணும், அபயம் சர்வபூதேபியோ ததாமி, உம எந்த பூதத்திலேருந்து உம்ம காப்பாத்தணும் அப்படின்னா, நல்லா இருக்கே நீர் பண்றது சுதர்சனத்தையும் ஏவி விட்டுட்டு நீர் இல்லாம அவர் வருவார் அப்படி கிடைச்சிருங்க எதுலேருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது அப்படின்னா, இவ்வாறு அதெல்லாம் இருக்கட்டும், அந்த சுதர்சனங்கிறத எழுதி விட்டது நான் இல்லை, அந்த சுதர்சனர் என்னை சேர்ந்தவர் இல்லை, அது அவ அம்பரீஷராஜன் நான் அவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். ஆமாம், இந்த அம்பரீஷராஜன் இதை ஏவெல்லாம் மாட்டார், அவர் இதெல்லாம் பண்ண மாட்டார், நான் தான் பண்ணுவேன் அந்த காரியம்லாம், அவர் அதெல்லாம் பண்ண மாட்டார், என்ன ஆச்சு நீர் அங்கே போனீரா என்ன பண்ணீர் அப்படின்னா, நான் போனேன் இந்த மாதிரி துவாதசி இன்னைக்கு போனேன் பாரணிக்கு கூட்டார் அப்படின்னு இந்த கதையெல்லாம் சொன்னார். பெருமாள் சொன்னார் சாப்பிட கூட்டார் ஒருத்தர் போய் சாப்பிட்டு வர வேண்டியதானே, அவர்கிட்ட போய் பிசாசை ஏவி விட்டுட்டு என்ன இது காரியம், ஒரு மனுஷன் இந்த காரியத்தை பண்ணுவானா, என்னதான் கோபிஷ்டர் அப்படின்னா கூட இந்த மாதிரி இல்லாமல் பண்ணது, பரம பாகவத சாதம் போட்டால் சாப்பிட்டு வர வேண்டியதானே அப்படின்னார். அப்படி இல்லை இப்போ ஏதோ தப்பு பண்ணிட்டே ஏதோ இருக்கட்டும், இப்போ எனக்கு ரக்ஷை கொடுக்கணும் அப்படின்னார். முடியாதுன்னு பெருமாள் என்னால கொடுக்க முடியாது, அகம் பக்த பராதீனஸ்வதந்திரைவத்வஜ சாதுபிர்க்ரஸ்த ஹ்ருதய பக்தைர் பக்த ஜனப்ரிய, நீ எங்கிட்ட கேட்டு பிரயோஜனம் கிடையாது, நேர போய் அம்பரீஷ ராஜா கிட்ட போய் அவர்கிட்ட போய் சரணாகதி பண்ணு, நான் இன்னும் வசம் இல்லை இல்லை துர்வாசர் போனார், நீ சர்வஸ்வதந்திர சர்வேஸ்வரன் அப்படின்னு எல்லாருமே சொல்றாளே, நீர் இல்லையா அப்படின்னா சர்வேஸ்வரன் சொல்றாளே தவிர நான் பக்த பராதீனன். நான் அவர்கள் சொல்றதுதான் நான் கேட்பேன், அவர்களுக்கு மனசுல என்ன இருக்கோ அதைத்தான் நான் நடத்தி கொடுப்பேன். இதுதான் நான் வச்சிருக்க சட்டம். இது அனன்யாதீனத்வம் தவ கரு ஜகுஹு வைதிக கிரஹ பராதீனம் துவாம் தூ பிரணத பரதந்திரம் மனுமகே அப்படிங்கிறார் ஆழ்வார். நீ அனன்யாதீனன் சுதந்திரன் எல்லாரும் சொல்ற, வேதத்துல சொல்ற, ஆனா உண்மையை என்னக்கேன்னு நான் சொல்றேன், நீ பக்த பராதீனன், நீ அனன்யாதீனன் பக்தர்களுக்கு பராதீனம் அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்கிற குருவாசக்தர் சொன்னார், அகம் பக்த பராதீன அஸ்வதந்திர இவன். ஏன் அப்படி அப்படின்னா சாதுபிர் கிரஸ்த கிட்ட வள என்ன பிடிச்சு வச்சிருக்கான், வசி குர்வந்தி மாம் பக்தியா சத் ஸ்திரியா சத் பதிம் யதா. நல்ல ஸ்திரியா இருக்கக்கூடியவள் தன்னுடைய பக்தியினாலே பத்தியை வசீகாரம் பண்ணி வச்சிருப்பாள், தன்னுடைய குணத்தினாலே உன வசீகாரம் பண்ணி அவர் சொல்றதெல்லாம் கேட்கும்படி பண்ணி வச்சிருப்பாள். அந்த மாதிரி இவெல்லாம் பண்ணி வச்சிருக்காள். நான் அவளுக்கு அதீனமா நான் இருந்துட்டு இருக்கேன். ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அந்த குழந்தை அப்பா மேல ஏறி உட்காந்து நீ யானை போ அப்படின்னா அப்பா வந்து பி வீடு பிளிருந்தே யானை போயிட்டு இருக்கேன், குழந்தை மேல உட்காந்து பி ஓட்டு ஓட்டு ஓட்டு இன்னும் போ இன்னும் போ அப்படின்னா அப்ப அந்த குழந்தைக்கு அப்பா தாசர் அப்படின்னு அர்த்தம் இல்ல, அவர் பிரீத்தினால அந்த குழந்தைக்கு தாசத்தை தாசபாவத்தை ஏத்துட்டு இருக்க அந்த குழந்தை சொல்றதை செய்யல. அந்த மாதிரியாக இந்த குழந்தைகள் என்னுடைய பாகவத குழந்தைகள் இருக்கையும் அவ ஏதாவது என் மேல ஏறி உட்காந்து என் பாகம் ஆக்கினா கூட எனக்கு சந்தோஷம், எனக்கு அது பரம பிரீத்தியா இருக்கும். அதனாலே பாகவதர்கள் தான் எனக்கு எஜமானர்கள். அதனால பக்தர்கள் கிட்ட நீ போறோம், நீரே நியாயத்தை சொல்லும், அவர்கள் மொத்தத்தையும் விட்டுட்டு சௌக்கியங்களையே தான் விட்டுடுறா, ஐஸ்வர்யங்களையே தான் விட்டுடுறா, உண்ணும் சோகு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு என்னையே நினைச்சிட்டு இருக்கும்போது நான் பதிலுக்கு அவளுக்கு இது கூட பண்ணக்கூடாது, நான் வேற என்ன பண்ண போறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு சர்வபோகத்தையும் விட்டு என்ன ஆசிரியச்சோட நான் என்ன பண்ண போறேன், அவளுக்கு என்ன கொடுக்க போறேன், கடைசியில் சீவி குண்ட லோகமே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, சீவி குண்ட லோகத்துல வாங்கும்போது அங்கேயும் இப்படிதான் இருக்க போறான், ஏற்கனவே அதுதானே இருந்தா இப்போ அதுதானே இருக்க போறான், இவாளுக்கு நான் என்னத்தை கொடுத்தேன் அப்படின்னு ஆகும். அதனால அவ என்ன மனசுல நினைக்கிறாளோ அதை நான் நடத்தி வைக்கிறது என்னுடைய கடமை, அது நியாயம் இல்லையா நீரே சொல்லும் அப்படின்னு உடனே அவர் புரிஞ்சுட்டு துர்வாசர் வந்து அங்கிருந்து அஞ்சலி பண்ணிட்டு நேர கீழே வந்து அம்பரீஷ மகாராஜா கிட்ட சரணாகதி பண்ற, அம்பரீஷ மகாராஜா அந்த இடத்துல நிக்கிற, எந்த இடத்துலயோ அதே இடத்துல அப்படியே நிக்கிற துர்வாச மகர்ஷி வருவார் அப்படின்னு காத்துட்டு இருக்கார். இவர் கீழே விழுந்த உடனே அவர் துர்வாசர் இவருடைய காலை தொட்டார் இல்லையா, அப்பதான் மாறலாம் அந்த இடத்த விட்டு தள்ளி வர அப்படின்னு பண்ணலாமா மகர்ஷியே, இல்ல என்னை காப்பாற்றணும் அப்படின்னா சுதர்சன நமஸ்துப்யம் சகசிரார்ச்சுதா பிரியா ஸ்வஸ்தி ப்ரூயாகா இடஸ்பதி. நீ ஸ்வஸ்தி மங்களமா இருக்கணும், இந்த பிராமணருக்கு மங்களத்தை கொடுக்கணும்னு சக்கரத்தாழ்வார் பார்த்து கை கூப்பி பிரார்த்திச்ச, இந்த பிராமணருக்கு நீர் மங்களத்தை கொடுக்கணும்னு ராஜா கார்த்திக்க உடனே சுதர்சன ஆழ்வார் இவர் சொல்றது அவர் கேட்கல, பக்த பராதீன நேரம் ஆத்துக்குள் போய் சமத்த உட்காந்து விட்டார். துர்வாச மகர்ஷி சொன்ன, இப்பதான் எனக்கு பாகவதர்களுடைய மகாத்மியங்கிறது புரிஞ்சுது, இதனால புரியல, என்ன புரிஞ்சது, சக்கரத்தை கூட ஏவிடுவாள் அப்படின்னு புரிஞ்சுதானா, ஆனாதப்பட்ட பிரம்மாவோ விஷ்ணுவோ சிவனோ பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிற பெருமாள் கூட நான் சரணாகதி பண்ணும்போது எனக்கு அபயம் கொடுக்கல, ஆனால் நீர் ஒரு க்ஷணம் மாத்திரத்துல அபயம் கொடுத்தேன், துர்வாசன தெரிஞ்சுதா இன்னும் ஓடி நீரே அப்படின்னு கேட்கலாம் முடியும், அதெல்லாம் இல்லாமல் அடுத்த க்ஷண காலம் அபயம் கொடுத்தாரு இல்லையா, இதுதான் பாகவதாளுக்கு இருக்கக்கூடிய பெருமை அப்படிங்கிறது புரிஞ்சுது. அதெல்லாம் புரிஞ்சதெல்லாம் இருக்கட்டும் பாரணை கேளம் அப்படின்ல, பாரணையான நீர் சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் சாப்பிடணும் காத்துன்னு இருக்கேன் அப்படின்னாரா அம்பரீஷன். துர்வாசர் பாரணை பண்ணிட்டு அம்பரீஷனுக்கு அனுமதி பண்ண அம்பரீஷன் பாரணை பண்ணி விரதத்தை பூர்த்தி ஆக்கினான் சமாப்தி ஆக்கினான் அப்படின்னு அம்பரீஷ மகாராஜாவுடைய உத்தமமான சரித்திரம் இது. ஏகாதசி விரதத்தினுடைய மகாத்மத்தையும் துவாதசி விரதத்தினுடைய மகாத்மத்தையும் அம்பரீஷனுடைய ஒரு பிரபாவத்தையும் புரிஞ்சுட்டா பகவானுடைய மகாத்மம் மாத்திரமில்ல பாகவத மகாத்மம் புரிஞ்சு பக்தி நன்னா சிரேஷ்டமாக வளரும். இந்த மாதிரி இன்னும் பல ராஜாக்களுடைய கதையெல்லாம் சொல்லி இந்த வம்சத்திலேயே பெருமாள் ஸ்ரீராமன் அவதாரம் பண்ற அப்படிங்கிறத 10வது அத்தியாயத்துல ஸ்ரீராம சரித்திரத்தை சுருக்கமா சொல்ற, அதுக்கப்புறம் பரசுராம அவதாரத்தை சொல்ற, அதுக்கப்புறம் கடைசியில கிருஷ்ணாவதாரத்தையும் சுருக்கமா சொல்ற, அதை விஸ்தாரமா சொல்லணும் அப்படின்னு பிரார்த்திக்கச்ச தசமஸ்கந்தம் ஆரம்பிச்சு விஸ்தாரமா சொல்ற. நாளையிலேருந்து சுருக்கமா ஒரு ராமாவதாரம் சுருக்கமா பார்த்துட்டு கிருஷ்ணாவதாரம் மேல பார்க்கலாம். இந்த கிருஷ்ணாவதாரத்துக்காக தான் இத்தனை நாள் ஓட்டம் ஓட்டம் ஓட்டம் ஓட்டமா ஓடித்து இப்போ சுகாச்சாரியர் அப்படிதான் சொல்றாரு. என்ன ஒன்பது ஸ்கந்தம் இது ஆயிடுச்சு, கிருஷ்ணாவதாரம் விஸ்தாரமா சொல்ற. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தான் மார்கேண மகிம் மகிம்சாஹ கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாஹ சுகினோ பவந்து. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம்.